కామాంగదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం తత్వీనాథమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యవర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్షణమునీంద్ర కృపాత్తబోధం శ్రీయంతదేశిక యతీంద్రశఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణి మాశ్రయామః అఖిల భువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివిలాస సద్వాంత దిగ్మాం సుజానే నిరవధి కరుణాబ్ధౌ వేదచూడాగురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. స్వామి దేశికన్ అరుళిన సచ్చరిత్ర రక్ష இந்த గ్రంథங்கள்ல மூணு பாகம் இருக்கு. அதுல முதல் பாகம் சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணம் பற்றியது. சமாசிரயணத்துல சுதர்சன பாஞ்சஜன்ய முத்திரைகளை நம் சரீரத்துல தரிச்சுக்கிறோம். ஆச்சாரியன் அந்த முத்திரைகளை நம்ம சரீரத்துல சின்னமாக அவர் இடுறார். அதை பத்தி முதல் பாகத்துல சொல்லியாச்சு. இப்ப ரெண்டாவது பாகம் உபுர்த்வபுந்திர தாரணாதிகாரம் என்று பெயர். மூணாவது பாகம் பகவன் நிவேதித உபயோகாதிகாரம் என்று பெயர். இப்ப இன்னைக்கு ரெண்டாவது பாகத்துல இருக்கிற விஷயங்களை பார்க்க போறோம். வைஷ்ணவனுக்கு பிரதானமான மூணு தர்மங்களை இந்த கிரந்தத்துல சாதிச்சிருக்க. சமாசேனத்துல சுதர்சன பாஞ்சஜன்ய முத்திரைகளை தரிக்கணும்னு ஒண்ணு, ஊர்த்வமுந்திரம் தரிக்கணும் என்று ஒண்ணு ரெண்டாவது, மூணாவது பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் அந்த ஆகாரம் தான் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுங்கிறது மூணாவது. மூணு விஷயத்த சொல்ற. பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவ தர்மங்கள் அப்படின்னு சொல்லுவா இத சச்சரித்திரங்கிற, அதனால்தான் அதெல்லாம் மகான்களுடைய சரித்திரமா இந்த மூணுமே. இதை பத்தி பிரதானங்களோட இதை ஸ்தாபிக்கிறார். வைஷ்ணவம்னு ஒண்ணு ஸ்ரீ வைஷ்ணவம்னு ஒண்ணு அப்படின்னு ஒரு வித்தியாசம் சொல்ற லோகத்துல. அதாவது வைஷ்ணவம் அப்படின்னா விஷ்ணுனுடைய பக்தர்கள் எல்லாமே வைஷ்ணவர்கள். எந்த மதத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் சரி விஷ்ணு பக்தர்கள் இருக்கா, அத்வைதமானாலும் சரி விசிஷ்டாத்வைதமானாலும் சரி துவைதமானாலும் சரி எல்லாருமே விஷ்ணுவனுடைய பக்தர்கள் தான். விஷ்ணு நான் பக்தன் இல்லை அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. சைவர்கள் கூட ஒரு ரீதியில விஷ்ணு பக்தர்களை தான் இருக்கா. வீர சைவம் என்று ஒண்ணு இருக்கு. அவள் தான் வந்து விஷ்ணுவை சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவா, அது ரொம்ப குறவு. அது அந்த வீர சைவ மதத்தை சங்கராச்சாரியரே கண்டிச்சிருக்க, அது தப்புன்னு சொல்லியிருக்க. துவைத மதத்திலையும் கண்டிச்சிருக்கா அத. அதனால நாட்டுல வைஷ்ணவர்கள் அப்படின்னு பார்த்தா விஷ்ணு பக்தர்கள் என்று பார்த்தா அநேகம் பேர் இருக்கா. வைஷ்ணவர்கள் தான் நிறைய பேர் இருக்கா. நமக்கே தெரியும் ஸ்ரீராமனையும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தையும் ஸ்ரீராமாவதாரத்தையும் சேவிக்காதவள்லாம் யாரு? எல்லாரும் தான் சேவிச்சுட்டு இருக்கா. கிருஷ்ணனை சேவிக்காதவா யாரு இருக்கா? உத்தரம் கிடையாது. பாரத தேசத்துல எல்லாரும் கிருஷ்ணன் சேவிக்கிறவாள். அதனால வைஷ்ணவங்கிறது நல்லா இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவம்னு எதை சொல்றா அப்படின்னு கேட்டான்னா, இந்த மாதிரி நம்மளுடைய சம்பிரதாயத்துல வந்த சமாச்சயனம் பரநியாசம் இந்த தர்மங்களை எல்லாம் பரிபாலனம் இருக்கவாள், பரிபாலனம் பண்ணிட்டு இந்த தர்மத்தோடு இருக்கிறவாள் ஸ்ரீ வைஷ்ணவ அப்படின்னு பொதுவா சொல்றா. இந்த வைஷ்ணவம் ஸ்ரீ வைஷ்ணங்கிற வித்தியாசம் இது வெறும விவகாரத்துல நம்ம சொல் வழக்கில் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்னாலும் அத்வைதிகள் இல்லாமல் விசிஷ்டாத்வைதிகளாக இருந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு உட்பட்டவாளா இருந்தா அவளுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்களை தான் இப்ப எடுத்து சொல்றாரு. அதுதான் முக்கியமான மூணு தர்மம். இந்த தர்மங்கள்லாம் இவாளே ஏற்படுத்தினது அப்படின்லாம் சில பேர் சொல்றா. அது கிடையாதுங்கிறத தேசியம் ஸ்தாபிக்கிறார். நம்ம ஏற்படுத்தினது கிடையாது. ராமானுஜர் ஏற்படுத்தினதோ இல்ல ஆளுவந்தார் ஏற்படுத்தினதோ இல்ல ஆழ்வார்கள் வந்து ஏற்படுத்தினதோ அப்படிலாம் கிடையாது. இது இதெல்லாம் அனாதிகாலமா இருக்கக்கூடியது. வேதங்கள்ல ஸ்மிருதிகள்ல இதிகாசங்கள்ல புராணங்கள்ல எல்லாத்திலையும் சொல்லி இருக்கிற தர்மம் தான் இது. இவர்கள்லாம் இதை பிரச்சாரம் பண்ணாச்சு வேணா சொல்லலாம். இப்ப ராமானுஜர் அப்படின்னு பகவத் ராமானுஜர் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கூட லோகத்துல சில பேர் என்ன நினைச்சிருந்ததா, ஊர்துகுன்றம் அப்படின்னா நம்ம திருமண் உயர திருமண் எட்டுக்கிறதுக்கு ஊர்துகுன்றம் பேர். இந்த திருமண் எட்டுக்கிறதுங்கிறது ராமானுஜர் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சார். அதுக்கு முன்னாடி எல்லாரும் திருமண் எட்டுன்னு இல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாரும் கோபி சந்திரன் தான் எட்டுன்னு இருந்தா என்று ஒரு வாதம் இருக்கு. முன்னாடி எல்லாரும் பஸ்வம் தான் விபூதி தான் இட்டு இருந்தாங்கன்னு ஒரு வாதம் இருக்கு. திருவன் நட்டுக்கிறது முன்காலத்தெல்லாம் கிடையாது, திருவன் அப்புறம் நடுவில் சீச்சவர்ணம் இதெல்லாம் ராமானுஜர் தான் ஆரம்பிச்சார். அவர் தான் வந்து ஒரு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக பகவத் ராமானுஜர் வந்து வைஷ்ணவாளுக்குள்ள தன்னுடைய சிஷ்யால் தம்முடைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக இவர் தான் அந்த ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு லோகத்தில் நிறைய பேர் சொல்றா. நான் சொல்லும் போது இதெல்லாம் பார்த்தோன்னா ஏதோ நான் ஆராய்ச்சி பார்த்து ஹிஸ்டரி எல்லாம் பார்த்து அப்படி சொல்றதா அப்படின்னு தோணும். ஆனா உண்மையில இதெல்லாம் எதுவும் கிடையாது. அது கிடையாதுங்கிறது இந்த தேசிகனுடைய இந்த சச்சரித்த ரக்ஷா கிரந்தத்தை பார்த்தாதான் தெரியும். ஏன்னு கேட்டானா திருமணி எட்டுக்கிறத பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கு. இவர் தான் ஆரம்பிச்சானே, புதுசா இவர் தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா அப்படி இல்லை, இவருக்கு எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணி 1000 வருஷம் தான் இருக்கு. இவருக்கு முன்னாடி எத்தனையோ 1000 வருஷம் முன்னாடி வேதத்துல ஸ்மிருதிகள்ல இத்திகாசங்கள்ல புராணங்கள்ல பல இடத்துல இந்த திருமணி எட்டுக்கிற தர்மத்தை பத்தி எல்லாம் நல்லா அழகா சொல்லியிருக்கு. அதனாலதான் தேசியம் போய் எடுத்து காமிக்கிறார். இந்தந்த வசனங்கள்லாம் இருக்கு, இந்தந்த மகரிஷிகள்லாம் இதை அனுசாரம் பண்ணியிருக்கா. அதனால வந்து இது வந்து பிராச்சீனமான ஒரு தர்மம், இவர் புதுசாக ஆரம்பித்து வச்ச தர்மம் இல்லை. முன்னாடி இருந்த தர்மம் இதை பெரிய அளவில் பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தது பகவத் ராமானுஜர் அப்படின்னு நான் என்ன சொல்லலாம். இப்போ உதாரணமாக இப்போ சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணம் பார்த்தோம். நாம் சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணங்கிறது ஏதோ வந்து ராமானுஜர் நிறைய பேரை வைஷ்ணவால் ஆக்கிறதுக்காக சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணம் அப்படின்னு வைஷ்ணவ தீட்சை கொடுத்தார் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வந்து லோகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கு. முன்னாடி வைஷ்ணவால் யாருமே இல்லாமல் இருந்தா, எல்லாருமே வந்து பல தரப்பட்டவாளாக இருந்தா, அவளை எல்லாம் தன்னுடைய சிஷியால் ஆகிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையோ. முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருந்ததுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியும். என்னுடைய சிஷியன் எங்க மதத்தை சேர்ந்தவன்கிறதுக்கு வித்தியாசத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையோ. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தா போகிறதா வந்து சரின்னு சொல்லிட்டு இவாளுக்கெல்லாம் சங்கச்சக்கர தாரணம் அப்படின்னு ஆரம்பிக்க சமாச்சாரம் பண்ணி வச்சு நீங்கள்லாம் மே வைஷ்ணவாள் அப்படின்னு வைஷ்ணவ தீட்சை பண்ணி வச்சு அவளை வைஷ்ணவாள் ஆகிட்டேன். ஆக சமாச்சாரங்கிறது வைஷ்ணவ தீட்சை, இதனால யார் வேணா வைஷ்ணவன் ஆகலாம் அப்படின்னு இவர் பண்ண ஏற்பாடு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் நடக்கிறது. இப்போ அதுக்கப்புறம்தான் இதுக்கு முன் அதிகாரத்தில் சாய்ச்சேன் என்ன கேட்டேன், ராமானுஜர் வந்து பல பேரை வைஷ்ணவால் ஆக்கினார் அப்படிங்கிறது சத்தியம். அதான் வைஷ்ணவா இல்லாதவா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பண்ணி வச்சு இவர் வைஷ்ணவர் ஆக்கினார் அப்படிங்கிறது சத்தியம். அவர் வலுக்கட்டாக போய் ஆக்கினாருங்கிறதுலாம் கிடையாது. அவளே வந்தார் ராமானுஜருடைய தெய்வ முகத்தை தரிசனம் பண்ணாலே, இவருடைய வார்த்தையை கேட்டாலே எல்லாரும் தானா வந்துருவா. வேற ஒன்றும் இவர் ஒன்றும் பண்ணவே வேண்டாம். இவர் போய் வலுக்கட்டாயமா யாரையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவெல்லாம் அந்த கிட்ட எடுத்து பேசினாலே போறோம். இந்த தர்மம் இருக்கோ இல்லையோ சுதர்சன பாஞ்ச காரணம் அப்படிங்கிற தர்மம், இது முன்னாடியே இருந்ததுன்னா ராமானுஜருக்கே அது ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ராமானுஜருடைய ஆச்சாரியன் அந்த சுதர்சன பாஞ்சதின் காரணத்தை ராமானுஜருக்கே பண்ணி வச்சிருக்காரு. அதனால இவர் ஆரம்பிச்சு வச்சது இல்லை. இதுக்கு முன்னாடி ஆள் வந்தார் இல்லையா, நாசமுனிகள் இல்லையா, அவள்லாம் இதை பண்ணலையா, இல்லை ஆழ்வார் ஆச்சாரியால்னா இதை இல்ல, ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க ராமானுஜருக்கு, எத்தனை வருஷம் முன்னாடி தானே ஆழ்வார்கள்லாம் இருந்தா, அவளுக்கு எல்லாமே இது இருந்திருக்கு. ஸ்ரீபாஞ்சராத்திர சமயத்துல ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கேன், இன்னும் வேதத்திலேருந்தே இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பெரியாழ்வார் வந்து தீயை புரிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் புரியாலே ஒற்றுண்டு என்று குடி குடி ஆட்சிக்கின்றோம் அப்படிங்கிறார். இவ்வளவு முன்னாடி வந்தவர் பெரியாழ்வார். தீயை புரிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் புரியாலே ஒற்றுண்டு நின்று அப்படின்னு அந்த அடையாளத்தை தான் தரிச்சிருக்கிறத பத்தி பெரியாழ்வார் வந்து அழகா ஒரு பாசுரத்திலேயே அழகா சாய்ச்சிருக்கார். ஆக புராணங்கள்லாம் இருக்குங்கிற மாற்றம் இல்லை, ஆழ்வாருடைய சம்பிரதாயத்திலையும் அது இருந்திருக்கு அப்படிங்கிறது நன்னாவே தெரிகிறது. பகவத் ராமானுஜருக்கும் அந்த சம்பிரதாயத்தில் வந்தபடினால அவருக்கும் அந்த சமாச்சாரங்கள்லாம் நடந்துருக்கு. அவர் வந்து இன்னும் பல பேர் இந்த விஷயம்லாம் தெரியாம நிறைய பேர் லோகத்தில் இருந்துருந்த போது இது ரொம்ப அழகான விஷயமாச்சு, ரொம்ப ஆச்சரியமான விஷயமாச்சு, இது தெரியாம இருக்காளேங்கிறதுக்காக பகவத் ராமானுஜர் இது எல்லாருக்கும் தெரியும்படி அதை பண்ணார். எல்லாருக்கும் இந்த சமாச்சாரங்கள்லாம் பண்ணி வச்சார், இந்த மாதிரி மந்திர உபதேசங்கள்லாம் பண்ணி வச்சார் அப்படிங்கிறது. இதுதான் வந்து உண்மையான சரித்தார். இது இதுதான் பல புஸ்தகங்கள் பார்த்தாலும் நம்மளுடைய சம்பிரதாயங்களை பார்த்தாலும் நல்லா தெரியுது. இது பின்ன லோகத்துல அப்படி இப்போ சொல்லிட்டு நிறைய பேர் ராமானுஜர்னா இதை ஆரம்பிச்சா, ராமானுஜர்னா அதை ஆரம்பிச்சா, அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாம இருக்கு அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. இது வேடிக்கை என்ன கேட்டா, நம்ம விஷயம் எல்லாமே அது சொல்றா, வேற நூல்ல சொல்லணுங்கிறது கிடையாது. இவனே பெரிய பிராஜ்யநாதன் நான் நினைச்சிருந்து தான் பெரிய அறிவாளன்னும் தான் பெரிய ஆராய்ச்சியாளன் அப்படின்னும் இப்படி நினைச்சுன்னா எனக்கு இப்படி தோன்றது, எனக்கு அப்படி தோன்றது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடி வந்தது, அது முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆராய்ச்சிகள்லாம் இந்த காலத்துல நடக்குது. இவர் காலத்துல இது இருந்தா, அவர் காலத்துல இது இருந்தா, இவர் எதை பண்ணாரா, அவர் எதை பண்ணாரா, முகுந்த மாலை யார் பண்ணா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் நடக்குது. எல்லாம் இருக்கிறத கொஞ்சம் உருப்படியான ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாத அளவு ஏதோ ஒரு ஆராய்ச்சி அப்படின்னா இதுலயும் நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்டவெல்லாம் இந்த மாதிரி வாதங்கள்லாம் நிறைய பேர் பண்றா, நமக்கு அதுலயே வந்து விழருது. ஆனால் வந்து சுவாமி தேசியனுடைய ஒரு சச்சரித்த ரக்ஷா அப்படிங்கிற புஸ்தகம், ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற புஸ்தகம், இதெல்லாம் நாம சேவிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வராது. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், என்ன கேட்டா நம்மளுடைய தர்மம் இருக்கும் இல்லையோ ஸ்ரீவைஷ்ணவ தர்மம் அப்படிங்கிறது, இது வந்து அனாதியானது, அதாவது பிராச்சீனமானது, ரொம்ப பிரமாண சித்தமானது. இது புதுசா ஒருத்தர் ஆரம்பிச்சது கிடையாது. மகாபாரதத்திலேருந்து இன்னும் முன்காலத்திலேருந்து வேதத்திலேருந்து எல்லாம் இந்த தர்மம் இருக்கு. சாமிதேசியன் எடுத்திருக்காரு. வைஷ்ணவெல்லாம் வந்து விஷ்ணுவை தான் செய்ப்பா, வேற யாரையும் சேவிக்க மாட்டாள் அப்படின்னு வேறே ஒரு ஹட்டாத்து ஒரு பலாத்காரத்தினால அப்படி எல்லாம் பண்ணா உண்மையில எல்லாரையும் சேவி. இந்த மகாபாரதத்திலேருந்தே வசனம் எடுத்துக்காங்க. மகாபாரதத்திலேயே பிரதி புத்தான சே வந்து பிரம்மாணம் சிதிகண்டன் தேவதா ஸ்வர்தாக பிரதிபுத்தான சேவந்தே ஏற்கே பரிமிதம் பலம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா விஷயம் தெரிஞ்ச மகான்கள் யார் இருக்காளோ, மகாஜானிகள் யார் இருக்காளோ, அவெல்லாம் வந்து விஷ்ணு தான் செய்வார், வேற எந்த தெய்வத்தையும் சேவிக்க மாட்டாங்கன்னு அஸ்பஷ்டமா மகாபாரதத்தில் இருக்கு. வேற எந்த தெய்வத்தையும் சேவிக்க மாட்டா, விஷ்ணு தான் செய்வாவா, மகாஜானிகளா இருக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் எடுத்து சொல்றது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், அதனால இது ஒரு கட்டுப்பாட்டுக்காக, இது நம்மளுடைய மதம் இந்த மதம் வளரணுங்கிறதுக்காகவோ இல்ல மத கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்காகவோ அப்படியாக வந்த விஷயம் இல்ல. இதுதான் உண்மையான ஒரு விஷயம், இதுதான் பரமார்த்தமான ஒரு தத்துவம் இது. அதனால வந்து அனாதிகாலமா இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதனால இதுல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஒண்ணு இது அனாதியானது, புதுசா வந்தது கிடையாது. ரெண்டாவது இது பிரமாண சித்தமானது. பிரமாணம் இல்லாமல் நாமளே திடீர்னு ஒரு கட்டுப்பாட்டுக்காக எங்காத்துல இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க சில பேர், அந்த மாதிரி எங்களுக்கு இப்படிதான் அப்படின்னு கட்டுப்பாட்டுக்காக வந்தது இல்ல. லோகத்துக்கு எல்லாமே இதுதான் நல்லது, ஆனா அது புரியல அப்படிங்கறதுதான் விஷயம். அதனாலதான் சொல்றா ராமானுஜாரி திவ்யாஜ்யா வர்த்ததா அபிவர்த்ததா, ராமானுஜாரி திவ்யாஜ்யா பிரதிவாசர முஜ்வலா திகந்த வியாபினி பூஜாத்து சாஹி லோக ஹிதேஷினி. இந்த அழகான ஸ்லோகம் இது. ராமானுஜாரி திவ்யாஜ்யா, ராமானுஜர் என்ன ஆஜ்ஞை பண்ணி ராமானுஜர் எந்த ஒரு வழி நெறியை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காரோ அது பிரதிவாசரம் உஜ்வலா, அது ஒவ்வொரு நாளும் அது அதிகமாயிருந்து நல்லா பிரகாசிக்கு இருக்கும். திகந்த வியாபினி பூயாது, எல்லாத்துக்கும் இது பரவி இருக்கணும். ஒரு ஊர் அப்படின்னு இல்லாமல், ஒரு திவ்ய தேசம் அப்படின்னு இல்லாமல், பாரத தேசம் முழுக்க, பாரத தேசம் மாத்திரம் இல்ல இன்னும் பூமி முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த ராமானுஜர் திவ்யாஜா நல்லா பரவ இருக்கும். திகந்த அப்படின்னா எல்லா திக்கிலையும் கடைசி வரைக்கும் நல்லா பரவணும். திகந்த வியாபினி பூயாது, இந்த ராமானுஜருடைய இந்த நடைமுறை எல்லாம் இருக்கும் இல்லையோ, இது நல்லா பரவணும். ஏன் அப்படின்னு கேட்டா, சாகி லோக ஹிதேஷினி, இது லோகத்தினுடைய ஹிதத்துக்காக வந்தது, இது ஒரு மதத்தினுடைய பிரச்சாரத்துக்காக வந்தது இல்ல, இது எங்களோட இருந்தாதான் அப்படிங்கறது வந்தது இல்ல, இது ஒண்ணு ஒண்ணுமே லோகத்தினுடைய ஒரு ஹிதத்துக்காக வந்தது. வைஷ்ணவால் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பகவத் ராமானுஜரோ இல்ல சுவாமி வேதாந்த தேசியனோ அவள் வைஷ்ணவாளுடைய வாழ்க்கையின் நெறிய கூட அவ வந்து அழகா காமிச்சு கொடுத்துருக்கா. அதெல்லாம் பார்த்தா நல்லா தெரியும் இது எப்படி எவ்வளவு ஹிதமா இருந்தது, மனுஷனுக்கு எத்தனை நல்லதை கொடுக்கறது, மனுஷ குலத்துக்கே ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான தர்மங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நல்லா பார்த்தா தெரியும். பாகவத தர்மங்கள் எப்படிப்பட்ட தர்மங்கள் அப்படிங்கறத நல்லா பார்த்தா தெரியும். அதனால சாகி லோக ஹிதேஷினி, அது லோகத்தினுடைய ஹிதத்துக்காக வந்தது தானே, அதனால இது எல்லா இடத்துக்கும் பரவ வேண்டியது தானே அப்படின்னு அதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. அதனால அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு விஷயம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அது சில பேருடைய ஒரு துஷ்பிரச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தேவையோ தேவையில்லாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ, தன்னை பண்ணிதான் நினைச்சுட்டோ, இல்ல வேணும்ட்டோ, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் ஒண்ணு அந்த காலத்திலயே வந்திருக்கு. இப்ப வர்றது பெரிய விஷயம் இல்ல, சுவாமி தேசியம் காலத்திலயே வந்திருக்கு போல இருக்கு. அதனால தான் அவர் பதில் எழுதுற, சுவாமி தேசியம் காலத்திலயே இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் வரைச்ச அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே பிரமாண சித்தமான விஷயம்தான். வைஷ்ணவ தர்மங்கள் மொத்தமுமே இன்ன புராணங்கள்லாம் மகரிஷிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்த விஷயம்தான் அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறார். அதுக்காக தான் இந்த சச்சரித்திர ரக்ஷா அப்படிங்கிற ஒரு உத்தமமான ஒரு கிரந்தம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இது அத்தனை பிரசித்தமா இல்ல, பிரசித்தமா இல்லைனா இதெல்லாம் காலக்ஷேப கிரந்தம் கிடையாது. இதெல்லாம் வந்து அவள் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அதோட தமிழ்ல வந்து இது போட்டு தமிழ்லயும் வர வேண்டிய புஸ்தகம் இது, தமிழ்ல மாத்திரம் இல்ல இங்கிலீஷ்லயும் வரணும். இது வர வேண்டிய புஸ்தகம், எல்லாரும் பார்த்து அனுபவிக்க வேண்டிய புஸ்தகம், உத்தமமான புஸ்தகம் இது. வந்து நம்ம திருக்குடந்த தேசிகன் வந்து இதனுடைய சுருக்கத்தை திருநாமத்துல அழகா சாதிச்சதை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 444 திருநாமங்கள் நாம பார்த்தாச்சு. 445 திருநாமம், இதுல இருந்து ஊர்த்வ குன்ற தாரணம் அப்படிங்கறத பத்தி இப்ப வரப்போறது. ஊர்த்வ குன்றம் அப்படிங்கறத நாம திருமன் காப்பு அப்படின்னு சொல்றோம். ஊர்த்வம் அப்படின்னா மேல் நோக்கி இருக்கிறது அர்த்தம், குன்றம் அப்படின்னா அடையாளம் அப்படின்னு அர்த்தம். நெத்தியில இருக்கிற அடையாளம் இருக்கும், நெத்தியில இட்டுக்கக்கூடிய அடையாளம் இது வந்து மேல கீழிருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கிறதுக்கு, அதுக்காக ஊர்த்வ குன்றம் அப்படின்னு பேர். இதுக்கு நேர் எதிரான பலம் எது கேட்டா தெரியக்கு குன்றம் அப்படின்னு சம்ஸ்கிருத பெயர். தெரியக்கனா குறுக்குன்னு அர்த்தம். விபூதி இட்டுக்கிறவெல்லாம் வந்து நெத்தியில குறுக்க இப்படி மூணு இட்டுப்பா, அவர் திருமணம் இட்டுக்கிறவெல்லாம் நெத்தியில கீழே ஆரம்பிச்சு மேல மூணு இட்டுப்பா, அதான் ஊர்த குன்றம் அப்படிங்கறதுக்கும் திரியக் குன்றம் அப்படிங்கறதுக்கும் வித்தியாசம். அதனால திருமணம் வந்து ஊர்த குன்றம். அப்புறம் உபயோகிக்கிற திரவியமும் வேற வேற இருக்கு. இவ வந்து திருமண் அப்படின்னு மண் உபயோகிக்கிறாள். அவ வந்து விபூதி அப்படின்னு சொல்றது, அது ஏன் விபூதியின் பேர் வந்ததுன்னு தெரியல. அது வந்து சாம்பல் சொல்றா. பொதுவா சமுகத்த விபூதினா அர்த்தம் வேற. விபூதினா பெருமாவளிய விபூதின்னு சொல்லுவோம், நித்திய விபூதி, லீலா விபூதி, ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து பஸ்மத்தை சொல்ற, பஸ்மன சாம்பல். இந்த சாம்பல் வந்து விபூதி அப்படின்னு தமிழ்ல சொல்ற. அந்த விபூதிங்கிற திரவியத்தை வச்சுன்னு இப்படி எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து விஞ்ஞானபூர்வமா ஏதோ சில விஷயங்கள் எல்லாம் சொல்றான். ஆனா அதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல போறது இல்ல. நம்ம வந்து ஊர்த குன்றம் அப்படிங்கிறது கீழிருந்து ஆரம்பிச்சு நெத்தியில மேல இட்டுக்கிறதுக்கு அதுக்கு ஊர்த குன்றம் அப்படின்னு பெயர். பொதுவாகவே வைதிக மதத்துல, அதாவது வேதத்தை பின்பற்ற மதம் வந்து ஹிந்து மதம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. இந்து மதங்கிறது பல மதங்களை உள்ளடக்கிய மதம் தான் இந்த ஹிந்து மதம் அப்படிங்கிறது. இந்த ஹிந்து மதத்துல பொதுவாகவே என்ன கேட்டா நெத்தியில ஏதாவது ஒன்று இட்டுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ குங்குமமோ இல்ல சந்தனமோ இல்ல ஏதோ ஒண்ணு, பல திரவியங்கள் உபயோகப்படுறா. திருமணம் எட்டுக்கிறா, விபூதி எட்டுக்கிறா, குங்குமம் எட்டுக்கிறா, சந்தனம் எட்டுக்கிறா, இன்னும் அதே மாதிரி பொட்டா வச்சுக்கிறா சில பேர், சில பேர் மேல வச்சுக்கிறா, சில பேர் வட்டமா வச்சுக்கிறா. இது மாதிரி எத்தனை எத்தனையும் இருக்கு. இதுல சில பேர் வந்து அரைச்சந்திரன் மாதிரி இப்படி எல்லாம், சந்தன் பாதி சந்திரன் இப்படி இருக்கும், அரைச்சந்திரன் மாதிரி இப்படி வச்சுக்கிறா. இப்படி வந்து அதாவது பல திரவியங்கள் இருக்கு, பல திரவியங்களை உபயோகிச்சு எடுத்துருக்கா. அதுலயே பல விதமா வந்து இருக்கு. எந்த மாதிரி ஆகாரத்தில் இருந்தால் அப்படிங்கறதும் பல ஆகாரங்கள் இருக்கு. இப்போ வயசானுக்குள்ளேயே ரெண்டு ஆகாரம் இருக்கு நமக்கே தெரியும். அது மாதிரி இருக்கும்போது பல ஆகாரங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல வந்து சுவாமி தேசியனுக்கு இப்போ அதையும் நிர்தானம் பண்ண வேண்டியிருக்கு. எந்த மாதிரியான எந்த திரவியத்தை எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஆகாரத்துல வந்து நம்ம திரும்ப எடுத்துக்கணும், இது யார் எடுத்துக்கலாம், யார் எடுத்துக்கூடாது, எப்போ எடுத்துக்கலாம், எப்போ எடுத்துக்கூடாது, இந்த மாதிரியான மொத்த விஷயங்களுமே எல்லாத்தையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறார். அப்புறம் இதுல இருக்கிற விஷயங்கள்ல அநேக விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் திருமண் காப்பு பத்தி பத்து விஷயம் இதுல இருக்கு. இந்த பத்து விஷயங்களும் தொகுத்து அடையினே முன்னாடி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கேன், அதுக்கு திருமண் காப்பு அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பெயர். இந்த புத்தகம் போகும்போது திருப்பி வேணா போட்டா போறோம், என்ன புத்தகம் கிடைக்கிறது இல்லை இப்போ தமிழ்ல. சுவாமி தேசிகன் வந்து இந்த இதுல என்னென்ன சாதிச்சிருக்காரோ, இது திருமண் அதாவது எத்தனை திருமண் சரி எத்தனை எத்தனை திருமண் காப்பு எடுத்துக்கணும், ஒன்னொன்றுக்கும் மந்திரம் என்ன, ஒன்னொன்றுக்கும் தேவதைகள் என்ன, இது மொத்தத்தையும் எல்லாத்தையுமே சாதிச்சிருக்கார். அதனால இப்ப திருமண் காப்பு பத்தி இனிமே இப்ப நமக்கு வரப்போற விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 திருநாமம் இருக்கு. 15 திருநாமத்துல இந்த விஷயங்கள்னா வரப்போறது சுவாமி தேசிகன் விஸ்தாரமா வந்து இந்த விஷயத்தை சாதிச்சிருக்க அப்படின்னால இந்த திருநாமங்களும் இதுல நிறைய திருநாமங்கள் வருது. விஸ்தாரமாக இந்த விஷயத்தை பத்தி நாம இனிமே பார்க்க போறோம். முதலே சொன்னேன் நெத்தியில ஏதாவது ஒன்று எட்டுக்கணும் அப்படின்னு நமக்கு வழக்கம் இருக்கும்போது பிரமாணங்கள்லாம் என்ன சொல்றது, எதை எட்டுக்கணும், எந்த மாதிரி எட்டுக்கணும் அப்படின்னா பிரமாணம் என்ன சொல்றது. இது வெறும் வந்து சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து திருமண் காப்புக்கு மந்திரங்கள்லாம் உண்டு எல்லாம் வரப்போறது. இதுல எட்டுக்கிறோம் சாதாரண நம்ம குழந்தைகளுக்கு கூட எட்டு விடுறது உண்டு, அந்த மாதிரி இல்ல. இது வந்து சமாசீனம் ஆகும்போது அதுக்கு மந்திரங்கள்லாம் எல்லாமே உண்டு. அந்த மந்திரங்களோட கூட எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சு இப்படி திருமண் காப்பு எட்டுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் அப்படின்னு இது முதலான விஷயங்கள்லாம் வந்து இப்போ இனிமே வரப்போறது இந்த இந்த பாகத்துல வரப்போறது. அதை நம்ம இனிமே பார்க்க போறோம். முதலே சொன்ன மாதிரி ஊர்த குன்றம் அப்படின்னா கீழிருந்து ஆரம்பிச்சு மேல் நோக்கி நெத்தியில் எடுக்கக்கூடிய ஒரு திருமண் திருமண் காப்பு அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, திருமண் அப்படின்னு பெயர், காப்புன்னு பெயர், திருமணத்துக்கிறது சொல்றோம், திருமண் காப்புன்னு சொல்றோம், ரெண்டுத்துக்கும் காரணம் இருக்கு. அதாவது இது மண் மண் தான் எடுக்கிறது, எடுக்கிறதுங்கிறது சேதம் ரித்திகா அப்படின்ற வெள்ளையா ஒரு மண் ஒண்ணு இருக்கு, அந்த மண்ணை வச்சு நாம எடுக்கிறோம். அதனால இதுக்கு திருமண் அப்படின்னு பெயர். வந்து விபூதி எட்டுக்கிற மாதிரி, சாம்பல் விபூதி எட்டுக்கிற மாதிரி இது மண் எட்டுக்கிறது. மண்ணுங்கிறது சில இடங்கள்ல, சில திவ்ய தேசங்கள்ல இந்த மாதிரி வெள்ளையா ஒரு மண் இருக்கு. இப்ப கூட கிடைக்கிறது திருநாராயணபுரத்துல, அதே மாதிரி திருவனந்திபுரத்துல, புஷ்கரத்துல, அயோத்தியில, அந்த மாதிரி சில திவ்ய தேசங்கள்ல வெள்ள மண்ணு ஒண்ணு கிடைக்கிறது. அந்த வெள்ள மண்ணு தான் வச்சு திருமண் எட்டுக்கிறா. அது வெள்ளையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெள்ள மண்ணா வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறா. அதனால அதுக்கு திருமண் அப்படின்னு பேர். திருங்கிறது கௌரவமான வார்த்தை, ஆனா வெறும் மண் இல்ல, இது திருமண் அப்படின்னு அர்த்தம். காப்பு அப்படிங்கன்னா அது ரக்ஷா அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ரக்ஷா, திருமண் எட்டுக்கிறதே நமக்கு ஒரு பெரிய ரக்ஷா. அதனால ரக்ஷைக்காக இது எட்டுக்கணும் அப்படிங்கிறது. என்ன ரக்ஷா அப்படின்னு கேட்டானா, மனசு கெட்டு போகாம இருக்கிறதுக்குதான் இது ஒரு பெரிய ரக்ஷா அப்படின்னு இருக்கு. மனுஷனுடைய மனசு கெட்டு போறதுக்கான சாதனங்கள் தான் சுத்தி நிறைய இருக்கு. எத்தனையோ விஷயங்களை பார்த்து மனசு கெட்டு போகும், எத்தனையோ விஷயங்கள் கேட்டு மனசு கெட்டு போகும், இதெல்லாம் இருக்கு. தர்மசாஸ்திரங்கள்ல சிலதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னே இருக்கு. பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு, பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் எத்தனையோ பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன பண்றது, இந்த மாதிரி கேட்கக்கூடாத விஷயங்கள்லாம் கேட்டுட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னா, அது இதுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள்லாம் இருக்கு. அப்போ அழகா ஒரு விஷயம் சொல்ற என்ன கேட்டா, இந்த திருமண எட்டுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிராயச்சித்தம். இப்போ உதாரணம் எப்படின்னு கேட்டா, நம்ம வந்து பேசக்கூடாதவளோட பேசிட்டாலோ அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன நாஸ்திகனா பேசுறவங்க நிறைய பேர் இருக்கா, அவளோட கூட பேசினா நம்ம இதே கட்டு போயிடும். அப்போ வந்து இந்த வைஷ்ணவ சின்னங்கள் தரிக்கிறது திரும்ப எடுக்கிறது முதலானதெல்லாம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுவோம். இது இப்போ என்ன ஆனாலும் இவனை காப்பாற்றும், அதனால இது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, சின்ன குழந்தைகளுக்கு கூட ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகாக ஒரு விஷயம் வரும், இது காப்பா எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்ணி திருவாய்ப்பாடியில் போய் அங்கே இருந்தப்புறம் பூத்தனான ஒரு அசிவா ஒருத்தி வராள், அது எல்லாருக்கும் தெரியும். பூத்தனா சம்ஹாரம் நடக்கிறது, பூத்தனா சம்ஹாரம் நடந்த உடனே அங்கே இருக்கிற கோபிகாஸ்திரிகள் மொத்த பேரும் பயந்து போயிட்டார். இந்த குழந்தைக்கு வந்து இப்போ திடீர்னு பிசாசமா பிரம்மாண்டமா ஒண்ணு வந்து மலை மாதிரி இருக்கலாம், அந்த பூத்தனாங்க மலை மாதிரி வந்து குழந்தையை தூக்கிட்டு போச்சு அப்படின்னா குழந்தைக்குமே ஏதாவது ஆபத்து வந்து பயந்து போயிட்டா எல்லாரும். உடனே கிருஷ்ணனுக்கு இந்த குழந்தைக்கு ஏதாவது இந்த ஆபத்து வராம இருக்கிறதுக்கு உடனே ஏதாவது காப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிடலாம். அப்ப வந்து பாகவதத்தை அழகா சொல்றாரு, திருவந்திட்டு தான் காப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறது ஸ்பெஷலா இருக்கு பாகவதத்துல. அப்ப துவாதச நாம நாமன் பெயர் அதுக்கு 12 நாமத்தை சொல்லி கேசவ நாராயண மாதவ கோவிந்தா அப்படின்னு 12 நாமத்தை சொல்லி 12 இடத்துல அந்த கோதூலி ரஜஸ் இருக்கு மண்ணு, பசுமாட்டு பாதுதூலி பட்ட மண்ணு, அந்த மண்ணை எடுத்து குழந்தைக்கு 12 இடத்துல குழந்தைக்கு கட்டி வச்சு கேசாதி நாமத்தை சொல்லி ரக்ஷான் சக்து அப்படின்னு பாகவதத்தை அந்த குழந்தைக்கு ரக்ஷை பண்ணாள் கோபி கோபத்தோல் கோபி எல்லாரும் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த மண்ணு தான் ரக்ஷன் அவன் நினைச்சிருக்க அழியோ, அது உண்மையிலேயே சாஸ்திரார்த்தமானது அது. அதனால அந்த மண்ணு தான் துவாதசா அங்கேஷு நாம வச்சு ரக்ஷான் சக்ருஷ்ட அப்படின்னு 12 இடத்துல மண்ணு வச்சு அவர் நாமத்தை சொல்லி சொன்னாலாம். அதனால அதுக்கு நாமம் அப்படின்னு பையன் நாமம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நாமங்களுக்கு காரணம் என்ன, பகவான் நாமாதான் அது, பகவான் நாமத்தை சொல்லிதான் இது எடுத்துக்கான். கேசவன் நாராயணன் 12 நாமத்தை சொல்லி 12 இடத்துல எடுத்துக்கிறப்படியா இதுக்கு நாமம் அப்படின்னு பெயர். தெரிஞ்சு தெரியாம நாமம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இதை. அதனால இப்படி திருவன் காப்பு வந்து திருவன் காப்பு அப்படின்னா நாமம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல ஊர்தம் ஒன்றம் அப்படின்னா இதுக்கெல்லாம் பெயர். இதை பத்தியான தகவல்கள் நமக்கு நிறைய தெரிய வேண்டியிருக்கு. இந்த தகவல்கள் முற்றிலுமே சமதிசையில் கொடுத்துருக்கேன், இன்னும் மேல ஒரு தனியா ஒரு தகவலுக்கு நம்ம வெளியில எங்கேயும் தேடி போக வேண்டாம். பொதுவாக நம்ம வந்து ஒரு 100 புத்தகம் பார்த்தாதான் இந்த தகவல் எல்லாம் கிடைக்கும். ஆனா அது விஷயம் வந்து மக்கள் சொல்லப்பட்டு எல்லா புத்தகத்தையும் தேடி பார்த்துட்டு அந்த தகவல் எல்லாம் திரட்டி மொத்தமா ஒரு இடத்துல கொண்டு வந்து நமக்காக கொடுத்தது. அதுதான் இந்த ஆச்சரியமான இந்த சச்சரித்திரங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய 2வது பாகம். அந்த பாகத்துல மொத்த தகவலுமே திருமண் பத்தி என்னென்ன தகவல் கிடைக்கணும், அது எல்லா திருமண் சீசோனை பத்தி என்னென்ன தகவல் கிடைக்கணும், அந்த எல்லா தகவலுமே இதுல இருக்கு. அது நாம பண்ண ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் பெரிய வாக்கு என்ன கட்டின புத்தகத்தை கிடைக்கிறது, சில புத்தகம் கிடைக்காத போடுறது கஷ்டமா இருக்கு. அப்படி இல்லாமல் தேசியம் பண்ண இந்த பாகம் வந்து சி பாஞ்சராத்த ரக்ஷா தேசியம் பண்ணியிருந்தார், அதே கடைசி பாகங்கள்ல நமக்கு கிடைக்கல. திருவாராதனை பற்றி இது மாதிரி தான் சரித்திருக்கேன் தேசியம். திருமண் பக்தி எத்தனை விஸ்தாரமா இருக்கும், அது மாதிரி பெருமாளுக்கு பண்ற திரு ஆராதனை பிரக்கிரியர் கொள்ளியோ அதை பத்தியும் விஸ்தாரமா இருக்கேன். ஆனா அந்த பாகம் நமக்கு கிடைக்கல. இப்போ திருவாராதனை ஆரம்பம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, பின்னாடி இருக்கிற பாகம் நமக்கு கிடைக்கல. இது நமக்கு பண்ண பாக்கியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நல்ல வேலையா திருவன் பத்தி இத்தனை விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னால இன்னைக்கு நாம எடுக்கக்கூடிய திருவன்கிறது என்னங்கிறத பத்தி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, தேசியம் சொன்ன ரீதியில அதை நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு சித்தமா இருக்கு. அதனால அதை பத்தி இப்போ 15 திருநாமங்கள் இப்போ பார்க்க போறோம். அதுல 445 திருநாமம், அதுல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கலாம். பிரத்யக்ஷுதி ரூப பிரமாண போஜோர்க புன்றகா ஊர்த்வபுன்ர பிரமாண ஸ்மிருதி இதிஹாச புராணவித் ஊர்த்வபுன்ரானுஷ்டான நிமித்தானர்த்த சாதகஹ சர்வ வைதிக கர்மாங்க ஊர்த்வபுன்ர த்ருதிகோவிதஹ அப்படின்னு 4 திருநாமங்கள். 1வது பிரத்யக்ஷ ஸ்ருதி ரூப பிரமாண போர்ஜ ஊர்த்வபுன்ரகஹ, ஊர்த்வபுன்ரம் தரிக்கணும் திருமண் எட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டா பிரத்யக்ஷ ஸ்ருதியே பிரமாணமா இருக்கு, வேதமே பிரமாணமா இருக்கு. வேதத்திலயும் எங்கேயாவது தேடி போக வேண்டியது இல்லை, நம்ம நேரம் அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிற வேத பாகத்திலேயே இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கறத சாதிக்கிற. ஊர்து ஒன்றும் அவசியம் தரிக்க வேண்டும் அப்படின்னு பல பிரமாணங்கள் எடுத்து சொல்லியிருக்க. அந்த பிரமாணங்களை சொல்லும் போது ஒரு கிரமம் ஒன்று தேசியம் எப்பவுமே வைக்கிறது உண்டு. முதல்ல வேதம் சொல்வார், அதுக்கப்புறம் வந்து ஸ்மிருதிகள், அதுக்கப்புறம் வந்து இத்திகாசங்கள் புராணங்கள் அப்படின்னு அந்த கிரமத்துல வரும். ஏன்னா வேதம் தானே மூலம் எல்லாத்துக்கும். அதனால ரகசியத்தில் சாஸ்திரம் கூட அப்படிதான், வேதம் வரும், அப்புறம் ஸ்ருதி இத்திகாசங்கள் புராணங்கள் வரும், அதுக்கப்புறம் வந்து பாஞ்சராத்திர ராகவங்கள்லாம் வரும், அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார் சீ சுத்திகள் வரும், அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரிய சீ சுத்திகள் வரும். இந்த கிரமத்துலாம் வரிசையா சொல்லுவார். ரகசியத்திரை சாஸ்திரம் மாத்திரம் அந்த வேத வச்சனத்தை அப்படியே சொல்ல மாட்டார். ஏன்னா ரகசியத்திரை சாரங்கிறது எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு, சர்வாதிகாரம் அப்படின்ற எல்லாரும் படிக்கணும், ஸ்திரீகள் உட்பட, அப்புறம் பிராமணன் பிராமணன் இல்லாதவன் எல்லாருமே ரகசியத்தை சாரம் படிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அதனால அதுல வந்து அந்த வேதத்தை சொல்ல மாட்டார், வேத வசனத்தை சொல்ல மாட்டார், வேற அர்த்தம் மாத்தம் சொல்லிடுவார். ஆனா இந்த கிரந்தங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இதுல வந்து அந்த வேத பாகத்தையும் எடுத்து சொல்லுவ வழக்கம். இப்ப வந்து மகோபநிஷத் அப்படின்னு ஒரு உபநிஷத் எடுத்திருக்கு, கதசாகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது மாதிரி அதர்வத்துல ஒரு வேத பாகம் இருக்கு. அப்போ அதுல இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் நிறைய எடுத்து கொடுக்குற. கடசாக்கள் இருக்கிறதா முன்னாடியே நாம பார்த்தோம், திருத்தோர்துன்றா ஊர்து ஒன்றத்தை தரிச்சவன், அது மாதிரி சக்கரதாரி சக்கரவன் அப்படிங்கறத அன்னைக்கே நாம பார்த்தோம். இது மாதிரி மகோபநிஷத்து அப்படின்னு உபநிடத்துல பல உபநிடத்துல மகோபநிஷத்து அப்படின்னு அதுலயும் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கான். இந்த மாதிரி வேத பாகங்கள்லாம் எடுத்து அதுல இருந்து வந்து இந்த திருமணம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தேவையானது அப்படிங்கறத சாதிக்கிறார். பிரத்யட்ச சுத்தி அப்படின்னு சொன்ன அப்படின்னால நேரவே இப்போ இந்த வேத பாகத்துல நமக்கு பிரத்யட்சமா பார்த்தா தெரியுறது என்ன அர்த்தம். அனுமித்த சுத்தி முன்னாடி சொன்னோம், அதை பத்தி வேதத்துல எங்கேயாவது இருந்திருக்கணும்னு அனுமானம் பண்றது இல்ல, சாட்சாத்தான் நிறைய கிடைக்கிறது. இதை தவிர அனுமானமும் பண்ணலாம். அனுமானம் எப்படி கேட்டா ஸ்மிருதி இதிகாசங்கள்ல இருக்குன்னா அப்போ வேதத்திலையும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால பிரத்யட்ச சுருதி ரூப பிரமாண போஜ்ய ஊர்தோ உண்டகா, இப்போ திருத்தோர்தோ குன்றா அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஊர்து உண்டம் தரிக்கணும் அப்படின்னு கட்டசாக்கையில ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கு. அடுத்த விஷயம், ஊர்து குன்ற பிரமாண ஸ்மிருதி இதிகாச புராண வித்து, அதான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல வேதம் சொல்வார், அப்புறம் ஸ்மிருதிகள், அப்புறம் இத்திகாசங்கள், அப்புறம் புராணம் அப்படின்னு ஒரு கிரமம். அதனால இந்த திருநாமத்துல ஸ்மிருதிகள் இத்திகாசங்கள் புராணங்கள் இதுல ஊர்து ஒன்றும் சொல்லி இருக்கிறத அவர் சொல்றார். அது தவிர வந்து அடுத்த சம்மிதைகள் பாஞ்சராத்திர சம்மிதைகள் அதுலயும் உண்டு. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இதுல சொல்ல போற பின்னாடி இங்கே வரப்போறது, ஏன் முதல்ல வேதத்தை சொன்னார்னா வேதம் தான் எல்லாத்துக்குமே மூலம், வேதத்தை வந்து எல்லாரும் அத்தியனம் பண்ண முடியாது அப்படின்னு வரும்போதுதான் அதுல இருக்க அர்த்தங்களை எடுத்து சொல்லி ஸ்மிருதி இத்திகாசங்கள் வந்திருக்கு. அதுல ஸ்மிருதி அப்படிங்கிறது நம்மளுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் பத்தி சொல்லும், கர்ம அனுஷ்டானங்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு வந்து ஸ்மிருதிங்கிறது. புராணம் அப்படிங்கிறது ஞானத்தை சொல்ல வந்தது, அனுஷ்டானம் அது எப்படி செய்யணுங்கிறது இல்ல, என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், தத்துவம் இது பரம்பொருள் இது காரணம் ஜெகத்துக்கு காரணம் இது லோகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி சொல்றது மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள்லாம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பத்தி சொல்றது இத்திகாச புராணங்கள்லாம். அதுல இத்திகாசம் அப்படிங்கிறது கதையா சொல்லும், இத்திகா ஆசா அப்படின்னா இப்படிதானே இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த அதே விஷயத்தை ஒரே விஷயம்தான் ஒரே விஷயத்தையே கதையா சொல்றதுக்கு அதுக்கு இத்திகாசம் அப்படின்னு சரித்திரம் முன்னாடி நான் அந்த சரித்திரத்தை சொல்லும். ஸ்மிருதிகள்லாம் கதைகள் வராது, ஸ்மிருதிகள்லாம் வச்சனங்கள் தான் மொத்தமே, இதை செய் அப்படின்னா ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கும், இதை கட்டாயம் செய்ய செய்யணும் அது மாத்திரம் இல்ல செய்யட்டா தலைவடிச்சு போயிடும் அப்படின்லாம் கூட வரும் முதல்ல. அதனால ஸ்மிருதிகள்லாம் அப்படி வரும். இத்திகாசங்கள்லாம் அப்படின்னா என்ன கேட்டானா ஒரு கதையா எடுத்து சொல்லும். புராணங்கள் அப்படிங்கிறது புராணங்களையும் கதை எல்லாம் வரும், புராணத்துலயும் கதையெல்லாம் வரும், கதை இல்லாம இதுவும் வரும், ரெண்டும் வரும். அப்போ இது ஒரு கிரமம். அப்போ வேதம், வேதத்துக்கு அப்புறம் இந்த கர்ம பாகத்தை சொல்லக்கூடிய ஸ்மிருதி, அதுக்கப்புறம் தத்துவ பாகத்தை சொல்லக்கூடிய இத்திகாசங்கள் புராணங்கள். அதுல புராணங்களை காட்டில இத்திகாசம் விசேஷம், இத்திகாசம் ரெண்டு தான் இருக்கு, ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு ரெண்டே ரெண்டு இத்திகாசம் தான். புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கு, அது இந்த கிரமத்துல சொல்லலாம். 18 புராணங்கிறது சாத்விக புராணம், 6 புராணம் இருக்கு, இந்த கிரமத்துல சொல்ற வழக்கம். அதனால சுவாமி தேசியன் இப்ப என்ன பண்றாருன்னு கேட்டானா, முதல்ல வேதம் சொல்லிட்டோம், அப்புறம் இந்த ஸ்மிருதிகள் இத்திகாசங்கள், இப்போ தக்ஷ ஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள்லாம் நிறைய இருக்கு, தக்ஷ ஸ்மிருதி வியாச ஸ்மிருதி நாரதீகள் நிறைய இருக்கு ஸ்மிருதிகள்லாம். அதனால அந்த ஸ்மிருதிகள் இத்திகாசங்கள் புராணங்கள் இதுல இருந்து நிறைய வசனம் எடுத்து கொடுத்துருக்க, 200 வசனத்துக்கு மேல இருக்கு இதை எடுத்து கொடுத்துருக்கு. இவன் மொத்தத்தையும் சொல்லணும்னா இப்போ அது ரொம்ப விஸ்தாரமா போகும். இது நம்ம என்ன கேட்டா தேசியம் நமக்காக இவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இத்தனை ஸ்மிருதிகள்லாம் புஸ்தகங்கள்லாம் இந்த காலத்துல எங்க எங்க பார்த்தா கிடைச்சிடும், ஒரு காலத்துல மொத்தம் ஓலைச்சுவடியிலே இருந்த ஒரு காலம், அந்த காலத்துல அந்த ஓலைச்சுவடியை மொத்தத்தையும் பார்த்து அதுல இருந்து இதெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சு அது தேசியம் கொடுத்துருக்காருன்னா இதெல்லாம் ஒரு அவதார புருஷன் செஞ்ச காரியம் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்தே ஸ்பஷ்டமாகும். ஏன்னா மனுஷன் செய்யற காரியம் இல்ல, அவர் தேசியம் எழுதி வச்சார் அதை படிக்கிறதுக்கே நமக்கு முடியல அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டு அவர் தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காகவே பண்ண அவதாரமா இது, சஜயித்து பகவான் விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்னு. இப்ப தேசியன் வந்து பிரம்மாண்ட புராணம் வாமன புராணம் அந்த மாதிரி இந்த மாதிரி புராணங்கள்லாம் எடுத்திருக்க, இது சொன்னா பிரசித்தமான புராணம் கூட இல்ல, எல்லா புராணத்தையும் பார்த்திருக்காரு. அப்புறம் வந்து ஸ்மிருதி கசனம் சொல்லும் போது போதாயனர் விருத்த ஜாபாலி முதலானவர்கள், விருத்த ஜாபாலி ஒரு மகரிஷி, இவர்கள் எல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கான் அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். அது மாதிரி சம்ஹிதா வச்சனம், சம்ஹிதா அப்படின்னா பாஞ்சராத்திர சம்ஹிதா, பாஞ்சராத்திர ஆகமம், அதுல இருக்கிற வச்சனங்கள். பாஞ்சராத்திரம்லாம் நிறைய இருக்கு, கேட்கவே வேண்டாம். மொத்தமே திருமணங்கள்ல பெருமாளுக்கு திருமணத்தே இருக்கு பாஞ்சராத்திரத்துல. அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. சந்தியா வந்தனாதி கர்மங்களில் ஊர்த ஒன்றம் தரிப்பவனுக்கு நான் ஒரு ஜென்மத்திலேயே சுலபமாய் அடையப்படுகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல பிரம்மாண்ட புராணத்துல இருக்கான். பிரம்மாண்ட புராணத்துல சந்தியாவந்தனம் முதலான கர்மங்கள் செய்யும் போது, சந்தியாவந்தனம் ஜபமோ இல்லை செய்யும் போது யாரும் ஊர்து ஒன்றம் தரிச்சென்று சந்தியாவனம் பண்ணா வச்சுக்கோங்க, அது ரொம்ப விசேஷம். ஒண்ணுமே இட்டுக்காம சந்தியாவனம் பண்றது அர்த்தம், திருமண இட்டுன்னு சந்தியாவம் பண்ணா ரொம்ப விசேஷம். அப்படி பண்ணாந்தா அந்த ஜென்மத்திலேயே நான் அவனை கூட்டுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. திருமண இட்டுன்னு சரியா பண்ணாலே கூட்டுண்டு வரா அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, பெருமாள் வந்து அப்பயே அவங்ககிட்ட ஆசை வச்சிருவார். அப்புறம் அவனுக்கு என்ன என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன உபாயங்கள்லாம் அவனை பண்ண வைக்கணுமோ அதெல்லாம் பண்ண வச்சு அவனை கூட்டுண்டு விடுவார் அப்படின்னு அர்த்தம். பெருமாளே சொல்றாரா இல்லையா? அப்புறம் உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க கேட்டா, இப்படி ஒரு நாள்ல சந்தியாவதனம் பண்ணும்போது திருமட்டின்னு பண்ணாலே பெருமாள் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டார். ஒருத்தன் கடைசி வரைக்கும் திருமட்டின்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா மகான்கள்ல அப்படிதான் நிறுத்தி இருக்காங்க, திரும்ப தூங்கும் போதும் சரி எல்லாம் குவிக்கும் போது மாத்திரம் அதை அழிச்சுடுறா. அது எழுத்து அழிக்கிறான்னு திருப்பி எடுத்துக்கிறதுக்கா, அது மறுபடியும் எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்காக அதை அழிச்சுடுறான். மற்றபடி எங்கேயும் சரி இதுலயே வச்சப்பட எழுத்தான் இருக்கு அடிச்சு போகும் இதுதான் வரும் அப்படின்னா நீ தூக்கும் போதும் சரி அதுதான் இப்ப இதுக்கு திருமண கேட்கணும் இருக்கணும் அப்படி அவன் கடைக்கு போகணும். எப்பவுமே நெத்தியில வந்து திருமணம் திருமணம் இருந்தான்னா அது எத்தனை விஷயம் எடுத்து சொல்ற. அதுலயே நம்ம பார்த்தோம்போது திருமண கடைக்கெல்லாம் போகும்போது வெளியெல்லாம் போகும்போது புத்தி கெட்டு போறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ சுத்தி நிறைய இருக்கு, ஒண்ணு கிடையாது ரெண்டு கிடையாது. அந்த புத்தி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வழி பண்ணும் இந்த திருமண் அப்படிங்கிறது. இந்த திருமணோட ஒருத்தரை பார்த்தான்னா இன்னொருத்தருடைய புத்தியை செய்யிடும் திருவண்டோட கூட தர திருவண்ணோட எழுந்தான் அப்படின்னா அந்த ஊர்ல இருந்தவனே திரும்பினாலாம் அப்படின்னு கதை சொல்றது. யார் ரொம்ப மோசமா இருந்தானோ அவனே ஒரு நாள் திருமணிட்டு பஞ்சவச்சம் வேஷ்டி எல்லாம் உடுத்தின்னு வர ஆரம்பிச்சான். இவையும் இங்க வந்தா இவன் எப்படி திருமணம் இவன் எப்படி பஞ்ச பஞ்சவச்சம் எல்லாம் உடுத்தின்னு இருக்கான் வேஷ்டி எல்லாம் உடுத்தின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா அப்பதான் அவர் கேட்டாரா, ஓ உங்க ஊருக்கு ஆழ்வான் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டாரா. கூட தாழ்வான் அவர் வந்தாலே போறோம், அவர் ஒண்ணு உபதேசங்கள்லாம் பண்ண வேண்டாம், அவர் வந்து நின்றாலே போறோமா எல்லாரும் திருந்த ஆரம்பிச்சிருவாங்களா அப்படி ஒரு பிரபாவம் அவருக்கு இருந்திருக்கு. அது மகான்களுக்கு அது சாத்தியமான மகான்களுக்கு அவளுக்கு இருக்கக்கூடிய பிரபாவங்கிறது அவ உபதேசம் பண்ணி திருத்திங்கிறதெல்லாம் மாத்திரம் இல்ல, அவளை பார்த்தாலே தரிசனாதேவ சாதவா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்தாலே அவ இருக்கிற இடத்துல இருந்தாலே அதனுடைய எஃபெக்ட் ஒண்ணு, அவளுடைய தேஜஸ் இருக்கையோ அந்த தேஜஸ்னுடைய ஒரு எஃபெக்ட் அப்படின்னு ஒண்ணு உண்டு, அது எல்லாருமே திருத்தும். அந்த மாதிரி திருமண் இட்டுக்கிறவனுக்கையோ இந்த திருமணுடைய எஃபெக்ட் இவனையும் திருத்தும், சுத்தி இருக்கவளையும் திருத்தும். இந்த தொடர்பான யமதூத்தர்கள்லாம் கிட்டே வரமாட்டாலும் விஷ்ணு புராணம் அழகா சொல்றது, திருமணம் இருக்கான் எட்டு இருக்கவனை பார்த்தாலே அவ கை கூப்பிட்டு அவா போயிடுவாளாம், யமதூத்தர்கள் கிட்டே வரமாட்டாளாம் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ஒரு கதையோட கூட எடுத்து சொல்றாரு இந்த விஷயத்த. அதனால குறிப்பா வைதிக கர்ம அனுஷ்டானங்கள் பண்றவன் சந்தியாவந்தனம் முதலானதோ இன்னும் கோயிலுக்கு போற பண்றவன் கூட அவன் கூட இந்த திரும்ப எட்டன் பண்ணா அது இன்னும் விசேஷம், சிரமம் பண்றதை காட்டும் திரும்ப எட்டன் பண்ணா அது விசேஷம் அப்படிங்கறத இந்த பிரம்மாண்ட புராண வச்சனம் எடுத்து சொல்றது. இது உதாரணம், இங்க ஒரு உதாரணம் இங்க பார்த்தோம். இதே மாதிரி அநேக வசனங்கள் இருக்கு, முதலே சொன்ன இல்லையா 29 வசனத்துக்கு மேல இருக்கு இதுல. அதுக்கப்புறம் அடுத்த திருநாமம் ஊர்தொன்ற அனனுஷ்டான நிமித்த அனர்த்த சாதக. ஊர்தொன்றம் தரிக்காமல் இருந்தால் அனர்த்தங்கள் வரும் என்பதை சாதித்தவர். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டானா, ஊர்தொன்றம் தரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு அப்படின்னார். ஊர்து ஒன்றம் வந்து தரிக்காம இருந்தா, ஊர்து ஒன்றம் இல்லாம இருந்தோம்னா அதனால நமக்கு பெரிய பல அனர்த்தங்கள் பல தோஷங்கள்லாம் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு பிரமாணங்கள்லாம் சொல்லியிருக்கான். ஆனா பிரமாணம் சொல்றதுதான் டிசியன் எடுத்து சொல்றார், ஆனா பல பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னு இதுக்கும் நிறைய பிரமாணம் எடுத்து சொல்றாரு. ஆனா இதுவும் சொல்லணும் அதுவும் ரெண்டும் தெரியணும் இல்லையோ, ஊர்து ஒன்றம் தரிக்கணும்னா ஓஹோ சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. இது தரிக்காட்டா இந்த அர்த்தம் அனர்த்தம் வரும் அப்படின்னா உடனே நமக்கு வந்து ஓஹோ கட்டாயம் தரிக்கணும். அப்ப கட்டாயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சொன்னாதான் தெரியும், இது செய்யட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். அதை எடுத்து சொல்றதா, அதாவது ஒரு இடத்துல பகவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, பிரம்மாண்ட புராணத்திலேயே ஊர்து குன்றத்தை வந்து சர்வ ஜாத்தியில எல்லா ஜாத்தியை சேர்ந்தாலும் ஊர்து குன்றம் விட்டுக்கணும். பொதுவா வந்து இது சில தர்மங்கள்லாம் இது பிராமணா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப திருமணம் எட்டுக்கிறது யாருன்னா இது பிராமணா இருக்குங்கிறது கிடையாது. மொத்தமே நமக்கே இப்ப தெரியும், நிறைய பாகவதர்கள்லாம் வந்து அபிராமணாலா இருக்கவா கூட திருமணம் எட்டு விசேஷமா சேவை சாதிக்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டுதான் இருக்கோம். ஆனா சாஸ்திரம் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டானா, பிராமணர்கள்லாம் வந்து ஒருத்தர் ஒன்றுவா நெத்தியில இப்படி எட்டுக்கணும் அப்படின்னும், க்ஷத்திரியர்கள்லாம் வந்து அர்த்தச்சந்திரன் மாதிரி எட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாதி சந்திரனை பாதி போட்ட மாதிரி எப்படியோ அந்த மாதிரி நெத்தியில எட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் பிராமணனுக்கு ஒண்ணு, க்ஷத்திரியனுக்கு ஒண்ணு, வைசியனுக்கு ஒண்ணு, சூத்திரனுக்கு ஒண்ணு, இப்படி ஒருத்தருக்கும் ஒருத்தர் பொட்டு வச்சுக்கணும் அப்படின்னும், இந்த மாதிரி பல விதமா இருக்கு. பொட்டா வட்டமா எட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு இடத்துல இருக்கு. இது வந்து பொதுவான வச்சனம். ஆனா விசேஷமான வச்சனம் என்ன அப்படின்னு விசேஷம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, மொத்த பேருமே எல்லாருமே ஊர்ந்து கொண்டோம் எட்டுக்கணும் அப்படின்னு வேற ஒரு இடத்துல இருக்கு. அதனால என்ன அர்த்தம் கேட்டா, பிராமணன் கட்டாயம் எட்டுக்கணும், அப்புறம் மொத்த பேரும் எல்லாருமே எட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் வச்சு. அவள் க்ஷத்திரியர்கள் கூட அவளுடைய ஜாதிக்கு சொன்ன இந்த மாதிரியான அர்த்தச்சந்திரன் அவனுக்கு பாதி சந்திரன் எட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வைஷ்ணவனா இருக்கிறவன் வைஷ்ணவன் வந்து க்ஷத்திரியர்கள்லயே வைஷ்ணவனா இருக்கிறான், அவனே திருமணம் எட்டுக்கலாம். வியாபாரி பண்றவன் வியாபாரி இருக்கான், அவனை திருமணத்துல வியாபாரம் பண்றவெல்லாம் நிறைய பேர் இல்லையா இன்னைக்கு தான் இருந்துருக்கா. அதனால அந்த மாதிரி ரீதியில எந்த ஜாதி ஆனாலும் சரி அவ எல்லாருமே வந்து ஊர்ந்து கொண்டு விட்டுக்கணும் அப்படின்னு இருக்கு. அத பிரம்மாண்ட புராணத்துல அவர் எடுத்து சொல்றார், இது வந்து ஜாதி தர்மம் கிடையாது, இந்த ஜாதிக்கு இந்த தர்மம் அப்படிங்கிற மாதிரி வந்தது கிடையாது, இது வந்து மொத்த ஜாதிக்கு இருக்கிற தர்மம். அதனால சர்வ ஜாத்தியினரும் இதை எட்டுக்கலாம், இது வந்து என்னுடைய கட்டளை அப்படின்னு இது எட்டுக்கணும் அப்படிங்கிற, அப்படி எட்டுக்காமல் இருந்தான்னா இவருடைய அனுகிரகம் கிடைக்காது அப்படிங்கிறார். பெருமாளுடைய அனுகிரகம் பூர்த்தியா கிடைக்காதா, ஏதோ ஓரளவுதான் கிடைக்கும், என்னுடைய அனுகிரகம் பூர்த்தியா கிடைக்கணும்னா இது எட்டுக்கணும் அப்படிங்கறதையும் சாதிச்சிருக்கேன். அது மாதிரி திருமணம் எட்டுக்காமல் யார் இருக்கானோ அவன் வந்து என்னை பூஜிக்க கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்க. இது பிரம்மராத்திரத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றவன் கோவில்லையோ இல்ல கிரகங்கள்லயோ பெருமாளுக்கு ஆராதனம் பண்ண பூஜை பண்ணக்கூடிய யார் இருக்கானோ, அது மாத்திரம் இல்லாமல் பூஜைனா இந்த பூஜை மாத்திரம் இல்ல, யாகங்கள்லாம் கூட ஒரு பூஜை தானே. ஆனா யாகம் முதலாக யாகம் பண்றதோ ஹோமம் பண்றதோ பூஜை இருக்கானோ, இது எல்லாமே திருமணம் எட்டுன்னு பண்ணாதான் அவன் வந்து என்ன பூஜிச்சதோ அர்த்தமாகும் அப்படின்னு பெருமாள் சொல்றான். இல்லாட்டா என்ன பூஜிச்சதோ அர்த்தமாகாது, அவன் பண்ணாலும் கூட அவன் வந்து என்ன விசேஷமா பூஜிச்சதாக அர்த்தமாகாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதனால அனுஷ்டான நிமித்தம் அனர்த்தம், இது அனுஷ்டானம் பண்ணல அப்படின்னா அதனால இந்த மாதிரி அனர்த்தங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது சாதிச்சார். அடுத்தது இன்னொரு வச்சனம், அது என்ன கேட்டானா, ஜபம் ஹோமம் தியானம் முதலான எல்லா கர்மங்களுமே ஊர்தூன்றம் இல்லாமல் செய்தால் பயனில்லாதவை அப்படிங்கிற. ஜபம் பண்றது கூட ஊர்தூம் இல்லாம இல்லாத ஜபம் பண்ண, நாரதர் சொல்லியிருக்கார், நாரதருடைய வச்சனம் இது. ஊர்தூன்றம் இல்லாம ஜபம் பண்ணோம்னா அந்த ஜபத்துக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஜபத்தை பத்தி பல விஷயங்கள்லாம் அவர் தான் சொல்லியிருக்கார், இது ஜபத்துக்கு பலன் இல்லை. அதே மாதிரி ஹோமமும் சரி, அந்த மாதிரி பெருமானை குறித்து தியானமே பண்றவனா இருக்கட்டும், தியானம் பண்ணவனா இருந்தாலும் சரி ஊர்ந்து கொண்டோம் இல்லாத பண்ணானா அந்த தியானத்துக்குமே பலன் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும் அப்படிங்கிற. ஊர்ந்து கொண்டோங்கிறது அத்தனை முக்கியமா, அத்தனை முக்கியம்னா கம்பல்சரி, அது விதி அது கட்டாயம் செஞ்சாகணும் அப்படின்னு அவ அபிப்பிராயப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. அது இன்னொரு இடத்துல அழகா ஒரு வச்சனத்தை பார்க்கும்போது, மூணு விஷயம் வந்து முக்கியம் அப்படின்னு இருக்கு. மூணு கெட்ட வேடிக்கையா இருக்கும் இந்த காலத்துல, அதாவது எந்த வைதிக காரியமானாலும் அந்த வைதிக காரியம் பூர்த்தி ஆகணும்னா, இது வந்து யதாவத்தா செஞ்சதா, யதாவத்தானா உள்ளபடி முறையாக இந்த வைத்திய காரியத்தை செஞ்சாச்சா, இல்ல இதுல ஏதாவது முறை தப்பி இருக்கா அப்படின்னு கேட்டானா, அது முறையாகணும் அப்படின்னா மூணு விஷயம் இருக்கணும், இருந்தா அது முறையாகும் அப்படிங்கிற. அதுல ஒன்னாவது வந்து சிக்கா, ஒன்னாவது வந்து யஜ்னோபவீதம், யஜ்னோபவீதம்னா பூனல், பூனல் வந்து யஜ்னோபவீதம் எடுத்து பண்ணணும். ரெண்டாவது வந்து சிக்கா, இதுதான் குடுமின்னு அர்த்தம், குடுமையோட பண்ணணும். மூணாவது வந்து ஊர் தூங்குன்றம் அப்படின்னா திரும்ப எடுத்துக்கணும். இது மூணையும் சேர்த்து எடுத்துருங்க, மூணு இது மூணு இருந்தாதான் அந்த கர்மங்கிறது பூர்த்தி ஆகுமா, இல்லாட்டா வந்து ஏதோ பெயருக்கு பண்றான் அப்படின்னு ஆகுமா. அதனால இது வேடிக்கை என்ன கேட்டா, யஜ்னோபவீதம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், யஜ்னோபவீதம் இல்லாமல் எந்த காரியமே நம்ம போனோம் போனல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. போனல்னா வந்து யஜ்னோபவீதினா எக்கிஞ்ச பிராமணோ யஜ்னோபவீதே யஜதேவ தத்மாத் யஜ்னோபவீதே வாஜீத, வேதம் சொல்லுது அழகா. இவன் வந்து யஜ்னோபவீதத்தோட கூட, யஜ்னோபவீதம் அப்படின்னா பூனலுக்கு பேர், பூனல் வந்து இந்த மாதிரி நம்ம இடது தோல்ல வச்சு பேர் கொண்டு இதுக்கு உபவீதம் அப்படின்னு, இது மாத்தி போட்டா பிராச்சீன வீதம் அப்படின்னு, பித்திரு காரியங்கள்ல பிராச்சீன வீதம், அப்புறம் தேவ காரியங்கள்ல உபவீதம், மனுஷிய காரியங்கள்ல நிவீதம் அப்படின்னு பிரிச்சிருக்கா. அதுல தேவ காரியங்கள்ல இந்த உபவீதம் பண்ணிதான் யாகம் பண்ணலாம், உபவீதம் பண்ணாமல் யஜ்னோபவீதம் இல்லாமல் யாகம் பண்ணாலாம் முன்னாடி சில பேர் அவளுக்கு யாகம் பலன் கொடுக்கலையா, அப்புறம் தேவர்கள்லாம் யஜ்னோபவீதத்தோட யாகம் பண்ணாலாம் அவளுக்கு அந்த யாகம் பலனை கொடுத்துதான் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு வேதத்துல இருக்கு. இந்த கதையை சொல்லி அஸ்மாத் யுத்தோபவீத்தியவ, அதனால யுத்தோபவீதம் கட்டாயம் இருக்கணும். யுத்தோபவீதம் வச்சிருந்தா அதீத, அதை வச்சா அத்தியனம் பண்றவன் யுத்தோபவீதம் கட்டாயம் போட்டுக்கணும். யாதேயர், யாகம் பண்ணி வைக்கிறவன் யுத்தோபவீதம் போட்டுக்கணும். எதேட்ட, யாகம் பண்றவனும் யுத்தோபவீதம் போட்டுக்கணும். அதனால பண்ணி வைக்கிறவா அத்தியார், அப்புறம் பண்றவர், அப்புறம் கூட இருக்கிறவர் உட்பட மொத்த பேரும் யுத்தோபவீதம் போட்டுக்கணும் அப்படிங்கறத அழகா சொல்றது அந்த இடத்துல. இது வேதத்திலேயே சொல்லியிருக்கு. இப்ப யுத்தோபவீதம் ரொம்ப முக்கியங்கிறது நமக்கே தெரியும். என்ன ஆனாலும் முதல்ல போ பார்த்தீங்கன்னா நம்மளே பல காரியங்கள்லாம் பண்றோம். ஆனா இதுல என்ன ஆச்சரியம் கேட்டான்னா, யஜ்னோபவீதம் எத்தனை முக்கியமோ அத்தனை முக்கியம் இந்த ரெண்டும், பாக்கி ரெண்டும் எதுனா சீக்கான ஒண்ணும் அது மாதிரி ஊர்த்து உண்டும் அப்படின்னு ஒண்ணு இது ரெண்டும் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த காலத்துல இதுவும் வந்து அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சீக்காங்கிறது குடுமி, சிக்கையோட கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஊர்த்து உண்டம் அப்படிங்கிறதும் இதே மாதிரி முக்கியம். அப்போ ஊர்த்து, அப்போ நம்ம இப்படி வேணா வச்சு பாத்துக்கலாம். ஊர்த்து குண்டம் இல்லாமல் அவன் வைதிக காரியங்கள் பண்ணால், திருமணம் இல்லாமல் வைதிக காரியம் பண்ணால், யஜ்னோபவீதம் இல்லாத பண்ணா மாதிரி அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். இவனுடைய சாரத்தோட அப்படி இருக்கு. உடனே அவன் யஜ்னோபவீதம் எல்லாம் பண்ணா நமக்கே பதட்டமா இருக்குன்னு அப்படி கூட ஒருத்தர் கொண்டுவார் அப்படின்னு. ஆனா இதுல சொல்லிருக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதனால ஊர்த்து குண்டம் இல்லாமல் எந்த தர்ம காரியம் செய்தாலும் அதுக்கு பலன் வந்து பூர்த்தியா இருக்காது. அந்த தர்ம காரியம் பூர்த்தி ஆகாது ஊர்த்து குண்டம் இல்லாட்டா. ஊர்த்து குண்டம் தரிச்சு, திருமணம் தரிச்சு தான் அந்த தர்ம காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல். நிமித்த அனர்த்த சாதகா, ஊர்தகுண்டத்தை அனுஷ்டானம் பண்ணலைனா, ஊர்தகுண்டத்தோடு கூட ஒரு அனுஷ்டானம் அப்படின்னு ஒன்று பண்ணலைனா, அதனால வரக்கூடிய அனர்த்தங்கள்லாம் என்னென்ன, அந்த ஒரு கர்மமே நமக்கு பலன் கொடுக்காம போயிடும், அது பகவத ஆராதனமாக இல்லாது போயிடும் அப்படிங்கிறத எல்லாம் சாதிச்சார். குறிப்பா நமக்கே தெரியும், சாதம் இருக்கு. சாதத்துல கூட வந்து ஊர்தகுண்டம் தெரிச்சுண்டு சாதம் ஆனோம் அப்படின்னு இருக்கு. சாதத்துல வந்து எதை தெரிக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனையே இருக்கு. அது வந்து ஒருத்தரம் இது போடலாமா, விபூதி எடுத்துக்கலாமா, குங்குமம் எடுத்துக்கலாமா, நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு. இதுல வைஷ்ணவ தர்மசாஸ்திரங்கள்லாம் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கு. சந்தேகமே இல்லை, வந்து திருமண் நெட்டுண்டு சீச்சோன் நெட்டுண்டு அப்படிதான் வந்து சாதமானம். தீர்த்த சமயத்துல கூட திருமண் எட்டுங்கிற வழக்கம் உண்டு. அதனால இதுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, இது எப்பவுமே இல்லாமே இருக்கக்கூடாது. அதனால வந்து எல்லா கர்மங்களுமே இப்போ திருமண் எட்டுக்காம சாதம் பண்ணா அந்த சாத்தியமே ஒரு வீண் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால எல்லா கர்மங்களுமே திருமண் எட்டுன்னு தான் அவசியம் பண்ணி ஆகணும் அப்படிங்கறத இதுல தெரியுது. அடுத்த திருநாமம் 448வது திருநாமம், சர்வ வைதிக கர்மாங்க ஊர்த்வகுண்ட த்ருதி கோவிதா. எல்லா வைதிக கிரியைகளுக்கும் அங்கமாக ஊர்த்வகுண்ட தாரணம் வேணும். முதலே நம்ம பார்த்தோம், வைதிக கர்மம் அப்படின்னு கேட்டான்னா சந்தியாவந்தனம் முதலானது, அப்புறம் ஜபங்கள், அப்புறம் யாகங்கள், ஹோமங்கள், இதெல்லாம் வைதிக கர்மம். திருவாராதம் உட்பட இதெல்லாம் வைதிக கர்மம் அப்படின்னு. லௌகிக கர்மம் அப்படின்னா லோகத்துக்காக நம்ம கடைக்கு போறதோ சாமான் வாங்குறதோ இதெல்லாம் வந்து லௌகிக கர்மம். வாக்கிங் போறதோ இதெல்லாம் லௌகிக கர்மம் அப்படின்னு. இப்போ வைதிக என்ன சொல்றாங்க கேட்டானா, வைதிக கர்மமானாலும் சரி, லௌகிக கர்மமானாலும் சரி, எதுவானாலும் சரி, திரும்ப வந்து தான் அதை அவசியம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ காம் வீச்சி அழகாக ஒரு விஷயம் சொல்ற, கடைசியில் ஒரு நாள் திருமணம் எடுத்துட்டாலே இத்தனை பலன், நிறைய பலன் அப்படின்னு சொல்லியிருக்க சாஸ்திரத்துல. அப்போ வந்து இப்படியே ஒரு வழக்கம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு திரும்ப எட்டு திரும்ப எட்டுன்னு அந்த அடையாளமே வந்துடும், நெத்தியிலே அந்த அடையாளம் வந்துடும். அப்போ திரும்ப எட்டு காட்டா கூட திரும்ப எட்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அடையாளம் வந்துடும். அந்த மாதிரியே அந்த அடையாளம் வரும்படி அந்த மாதிரி விடாம எப்பவும் இருக்குன்னா அது பலன் என்னங்கிறத எனக்கு சொல்ல முடியலங்கிற இல்லை. அப்படி ஒரு விசேஷமான பலன் இருக்கும் அதுக்கு. அது வந்து இவனுக்கு சிலதெல்லாம் எப்படி சொல்லுங்களேன், இப்ப உடனே என்ன பலன் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது. நான் திரும்ப எட்டுல பத்தனா திரும்ப எட்டுல எனக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னா சில பேர் கேட்பா. இப்போ வாழ்நாள் மூக்க இருந்தா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணார், அவருக்கு என்ன பலன் கிடைச்சது, ஒண்ணும் இல்லையா, அவர் கஷ்டம் தானே பட்டார் அப்படின்லாம் கேட்பா. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் லோகத்துல நிறைய இருக்கு. ஆனா இதுக்கு பதில் என்ன கேட்டானா, இவர் திரும்ப எட்டுலே இந்த பலன் இருக்குன்னா, இவர் திரும்ப எட்டுக்காக இருந்தா நீ எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும். அது வந்து வாழ்நாள் மூக்க ஒருத்தர் நல்ல காரியமே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவர் கஷ்டப்படுறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன விஷயம் கேட்டான்னா, இவர் நல்ல காரியத்தை பண்ணி இவர் இவ்வளோ கஷ்டப்படுறார், இவர் நல்ல காரியம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இது போல பத்து மடங்கு கஷ்டப்படுவார் அப்படிதான் இருக்கும். இது மேலே மேலே கஷ்டம் இருந்தா தவிர அவர் இல்லாதனால கஷ்டம் குறையுமண்ணா, அது ஒரு நாளும் குறையாது, அனுபவிக்கிறது அனுபவிக்கிறதான் குறையும். அதனால இவர் நல்ல காரியம் பண்ண முடியினாலும் இவருக்கு வந்து அந்த கஷ்டம் குறைஞ்சிருக்கு. அது நமக்கு என்னங்கிறது தெரியாது. அது திருவாள் வந்து நமக்கு பண்ற ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது, அது ரெண்டு விதமா இருக்கு. அதுல ஒரு விதம் என்ன கேட்டோம்னா, திருவாள் வந்து நமக்கு கொடுக்குற லாபங்கள் என்னென்னவோ, நமக்கு பைசா லாபமோ இல்லை ஆரோக்கிய லாபமோ இல்லை நமக்கு எத்தனை சௌக்கியங்களோ, இத்தனை சௌக்கியங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காரு, இது ஒன்று. பின்ன ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டானா, நமக்கு எத்தனையோ வராமல் தடுத்து வச்சிருக்காரு, நமக்கு நமக்கு என்னமோ இப்போ எத்தனை அவசரங்கள்லாம் நமக்கு வரணும், அவன் பண்ண பாவங்கள்லாம் மட்டா வருது நிறையா இருக்கு. அப்போ போகிற இடத்துல ஒழுங்காக போய் சேரணும்னு இருக்கோ இல்லையோ நமக்கு, இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் ஒழுங்காக போகணும்னு இருக்கோ இல்லையோ நமக்கு, இதெல்லாம் எத்தனையோ அனர்த்தங்கள் நமக்கு வந்து சேரும். இது வராமல் தடுத்துருக்கேன். இதில் வந்து பரம ஆஸ்திகனாக இருந்து பெருமாளுடைய ஒரு அனுகிரகங்கள்லாம் புரிஞ்சுன்னு இருக்கோம் கூட, இந்த முதல் விஷயத்தை தான் பேசுவோம். இப்போ ரெண்டாவது விஷயம் யாருக்குமே தெரியாது, இது புரிய ரொம்ப கஷ்டம். நீங்கள் முதல் விஷயம் பெருமாளுடைய அனுகிரகம் தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா அது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். சரி, நான் பத்திரமா போய் சேர்ந்தேன்னா அது பெருமாளுடைய அனுகிரகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம். எப்போ சொல்லுவாங்க ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு நான் பத்திரமா போய் சேர்ந்தேன்னா அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் தான் காரணம் அப்படின்னு. ஒரு ஆபத்தே வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆபத்தும் வராமல் சௌக்கியம் ஒருத்தன் வந்துட்டான் வச்சுக்கோங்க, பெருமாள் சொல்ல மாட்டான் நான் கிளம்பி என்ன சாத்திரியமா இந்த பஸ்ஸை பிடிச்சேன் அந்த பஸ்ஸை பிடிச்சேன் நீங்கள் வந்துட்டேன்னு தம்பெருமையை சொல்லுவான். ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டால் அதுவும் பெருமாளுடைய அனுகிரகம் தான். ஏன்னு கேட்டால் ஆபத்து வரவே இல்லை, என்ன ஆபத்து வர இருந்ததோ அதுக்கு தெரியும், ஏதோ வர இருந்த ஆபத்து நமக்கு வராமல் போயிருக்கு அப்படிங்கிறது தானே. அதனால நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து காப்பாற்றணும் வாசனம் இல்லை, தடுக்க வேண்டியதை தடுத்தும் நமக்கு வந்து பெருமாள் காப்பாற்றலாம். இந்த விஷயம் வந்து நமக்கு சட்டுன்னு புரியாது. இப்போ அப்போ லௌகீக காரியங்கள்ல கூட தடுக்க வேண்டியதுலாம் நிறையா இருக்கு. அப்போ அதுக்காக வந்து பெருமாள் என்ன பண்ணுறான்னு கேட்டான்னா, இதெல்லாம் இதில் திருமணம் எடுக்கிறதுலாம் அதுக்கு ஒரு காப்பாக இருக்கு, ஒரு ரக்ஷையா இதெல்லாம் இருக்கு. அப்போ லௌகீக காரியமானாலும் சரி வைதிக காரியமானாலும் சரி எல்லாத்துக்குமே திருமணம் எட்டு இருந்தா அதுக்கு ஒரு விசேஷ பலன் உண்டு அப்படிங்கறத சொல்ற. அது நமக்கு அதான் முதலே சொன்ன மாதிரி அந்த பலன் என்னங்கிறது அப்ப தெரியாது, அது இல்லாம இருந்தாதான் புரியும். அது வந்து அதுவும் புரியுது ரொம்ப கஷ்டம் இப்படி இருக்கு. அப்போ வந்து இந்த லௌகீக காரியத்துல வந்து திருமணம் எட்டுங்கிறது அதனுடைய அங்கம்ங்கிறது கிடையாது. அங்கம்னு கேட்டா என்ன கேட்டேன், கடைக்கு போய் சாமான் வாங்குறதுக்கும் திருமணம் எட்டுக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. திருவட்டின்னு போனாதான் சாமான் கிடைக்கும் அப்படின்னா திருமணம் எட்டுக்காவது போனா கிடைக்காதுன்னு அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு அது அங்கம் கிடையாது, இப்போ போனா பைசா கொடுத்தா கிடைக்கும் கேட்டா கிடைக்காது, அதுதான் விஷயம். ஆனா வைதிக காரியத்துக்கு அப்படி கிடையாது, வைதிக காரியத்துல இது அங்கமும் அங்கம்தான் என்ன கேட்டா இவன் திரும்ப எட்டுன்னு அந்த காரியம் பண்ணாதான் அதுக்கான அதுக்கான பூர்ணமான ஒரு பலன்கிறது கிடைக்கும், இல்லாட்டா அதுக்கான பூர்ணமான பலன் கிடைக்காது அப்படிங்கறதாம். அதனால லௌகீகத்திலயும் வந்து திரும்ப எட்டுங்கிறது தேவை அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு, அது வந்து எத்தனையோ அனர்த்தம் நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அது வைதிகத்துல என்னன்னு கேட்டா அதுக்கு அங்கமாவே இருக்கு. அங்கம்னு கேட்டா அங்கம்னா அதிசய ஆதாயகம் அப்படின்னு சொல்லுவா, இந்த அங்கத்தோட செஞ்சாதான் ஒரு விசேஷம், இந்த அங்கத்தோட செய்யலைன்னா அந்த விசேஷம் வந்து கிடையாது அப்படின்னு எது இருக்கோ அதுதான் அங்கம் அப்படின்னு பெயர். அப்போ ஒருத்தர் யாகம் பண்றானோ, ஒருத்தர் ஹோமம் பண்றானோ, ஒருத்தர் ஜபம் பண்றானோ, ஒருத்தர் சந்தியாவனம் பண்றானோ, ஒருத்தர் திருவாராதனம் பண்றானோ, எது பண்றவனா இருந்தாலும் சரி அவன் திரும்ப இட்டுதான் அது விசேஷம். இல்லாட்டா திரும்ப இட்டுக்கிறதுனால வரக்கூடிய விசேஷம் இருக்கும், அந்த விசேஷம் இல்லைன்னு தான் ஆயிடும். இப்ப என்னதான் பண்ணாலும் சரி அந்த விசேஷம் இல்லைன்னு தான் ஆகும். அதனால என்ன பண்றா, வைதிக காரியத்துல இந்த திரும்ப உருது கொண்ட தாரணம் அப்படிங்கிறது அதனுடைய அங்கமாக இருக்கு அப்படிங்கறத சாதிக்கிறவர். அதுதான் இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். சர்வ வைதிக கர்மாங்க, எல்லா வைதிக கர்மங்களுக்கும், வைதிக கர்மம்ங்கிறது இது இல்லையா அது இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டாம், மொத்த வைதிக கர்மங்களுக்கும் இந்த இது ஊர்ந்து கொண்ட தாரணம் அப்படிங்கிறது அங்கமாகும். இப்ப அங்கம் இல்லாத பண்ணோம்னா அப்போ அதனுடைய பலன் வந்து தேவைதான், பண்ற காரியத்தை ஏதாவது ஒரு அங்கம் குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதனுடைய பலன் இல்லைன்னு அர்த்தம். எந்த அங்கம் குறைஞ்சு போச்சோ அப்ப அதனுடைய பலன் இருக்காது அப்படின்னு அர்த்தம். எல்லா அங்கங்களும் சேர்த்து பிரதானம் அப்படின்னு சொல்லுவா, பிரதானமா ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்வா. அதனால அங்கங்கள் குறைஞ்சா அதனுடைய பலன் கிடைக்காது. அதுல எல்லா வைதிக தர்மங்களுக்குமே இந்த திருமணம் எட்டுக்கிறது அங்கமானபடினால இந்த திருமணம் எட்டுக்காமல் வைதிக காரியங்கள் பண்ணா அது வந்து பலன் குறைவா போயிடும், பலன் கிடைக்காது, அது வீணா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. வீணா போயிட்டேன்னா முக்கியமான பலன் கூட இதுல கிடைக்காம போயிடும் அப்படின்னு. இதை வந்து சுவாமி தேசிகம் வந்து எத்தனையோ பிரமாணங்களை எடுத்து வச்சுதான் இதை சொல்ற, எதுவும் அவரே சொல்லல. ஒரு ஒரு ஆவிய சித்தனாலேயோ இல்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலேயோ சொல்ற விஷயம் இல்ல, பிரமாணத்தினாலே சொல்லக்கூடிய விஷயம். பல பிரமாணங்கள் அவர் சாதிக்கிறார் சுவாமி தேசியன். வழக்கமாக இப்போ ஒரு ரெண்டு மூணு பார்க்கலாம். ஒன்னாவது என்னன்னு கேட்டானா, காலையிலும் இது போதாயனர் சொல்ற வச்சனம், இது காலையிலும் மாலையிலும் தமிழ்ல சொல்றோம், காலையிலும் மாலையிலும் கோமம் பூஜை முதலியவற்றை செய்யும் போது ஊர்து குன்றம் தரித்து கொண்டு செய்பவன் சுத்தன் ஆகிறான் அப்படின்னு இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஹோமம் செய்தால் பூஜை இது பண்ணால் வேறு சுத்தமா இருந்து பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும், அசுத்தியோட பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்குமே சுத்திங்கிறது ஒரு அங்கம், மொத்தத்துக்குமே அசுத்தமா இருந்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். அவ திருவள்ளி எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு சுத்தியா, இந்த சுத்தி இந்த திருவட்டின்னு பண்ணானா அவனுக்கு அதுல ஒரு சுத்தி இருக்கு. கேட்டா முதல்ல கூட திருமணம் எடுக்கிறதே ஒரு சுத்தி, அதாவது சாயங்கால வேலையில கொஞ்சம் சுத்தமாகணும் அப்படின்னா பெரியவாழ்ல என்ன பண்ணுவான்னு கேட்டா, சுத்தமாகனா போய் ஸ்நானம் பண்ணணும், இதான பொதுவா அதுதான் போய் சுத்தமாகணும் அப்படின்னா உடனே ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ண முடியல அப்படின்னா அப்ப முகத்தை அலமிண்டு திருமணம் எட்டுண்டு அப்புறம் வந்து பன்னெண்டு திருமணம் எட்டுண்டு அப்புறம் வேஷ்டி மாத்தின் இதெல்லாம் ஒரு சுத்தி அப்படின்னு கனெக்ட் பண்ண வழக்கம். மொத்த காத்தாறு தொழிலாளர் பண்ணார் சாயங்காலம் ஒரு சுத்தி இல்ல சாயங்காலம் பெருமாள் இது பண்ணணும்னா அப்ப இது மாதிரி முகத்தை அரம்பிக்கணும் வச்சுட்டு இதெல்லாம் பண்றது அப்படின்னு வழக்கம் உண்டு. அதனால புன்ற ஸ்நானம் அப்படின்னு கூட சொல்றான். ஒண்ணு புன்ற ஸ்நானம் அப்படின்னா என்னன்னு கேட்டானா, ஸ்நானம் ஜலத்துல போய் ஸ்நானம் பண்ண முடியாதவன் அப்ப மொத்த திருமணியும் எடுத்துட்டு வேற திருமணம்லாம் எடுத்துட்டு வரத்துக்கு அதுக்கு புன்ற ஸ்நானம் அப்படிங்கிற ஸ்நானத்துக்கு சமானமா அது அவனுக்கு சுத்தியை கொடுக்கறதா. ஆக எப்ப சுத்தமா இருந்துதான் எல்லா வைதிக காரியங்களும் பண்ணணும்னு ஆச்சோ, எப்ப திருமணம் எடுத்துக்கிறதும் ஒரு சுத்தி அப்படின்னு ஆயிடுச்சோ, அப்ப அது ரொம்ப சுலபமா பண்ணலாம் இல்லையோ. அதனால காத்தாலே ஆனாலும் சரி சாயங்காலம் ஆனாலும் சரி கோபம் ஆனாலும் சரி பூஜை ஆனாலும் சரி இதானும் சரி ஊர்ந்து உண்டா தரிசனம் இருந்தா அது ஒரு சுத்தி உண்டு, அது இல்லாட்டா அந்த சுத்தி இல்லை அப்படிங்கறத போதாயனம் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாராசரி சன்னிதா, அதுல என்ன சொன்ன விஷயம் கேட்டா பாஞ்சராத்திரத்துல ஊர் தோன்றம் இல்லாவிட்டால் ஒரு கர்மாவிலும் தகுதி இல்லை அப்படின்னுட்டார். கர்மா பண்றதுக்கான யோகியதே இல்லை அப்படின்னுட்டான். நெத்தி கெட்டுதான் அப்ப அவன் பெரிய அப்படிதான் வச்சுருக்கான். குளிக்கணும் குளிச்சோடனே நெத்தி கெட்டுக்கணும் எட்டு அதுக்கப்புறம் சந்தியாரம் பண்ணும் அப்படிதான் சொல்லுக்கா. தவிர குளிச்சுன்னு சந்தியாரெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட நெத்தி கெட்டுக்கோன்னு சொல்லல. அதனால என்ன ஆச்சு கேட்டேன்னா, சந்தியாவை நிறுத்துட்டு அடுத்து குடிச்சு முடிச்சா முதல்ல குடிச்சு முடிச்சு வஸ்திரம் கொடுத்தீங்க முதல்ல வந்து நெத்தி கெட்டுண்டு அதுக்கப்புறம் தான் ஸ்நானாங்க தர்ப்பணம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது குளிச்சு முடிச்ச அப்புறம் ஸ்நானத்துக்கு அங்கமா ஒரு தர்ப்பணம் ஒண்ணு இருக்கு. ஸ்நானம் பண்ணி இந்த ஸ்நானம் பண்ணதுக்காக ஸ்நானாங்க தர்ப்பணம் அப்படின்னு சரி வைத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்பவும் பண்ணிட்டு இருக்கான் சரிங்க. ஆனா இதுல அழகா என்ன விஷயம் சொல்லிருக்காங்கன்னா, ஸ்நானம் பண்ணி முடிச்ச உடனே வஸ்திரம் தாரணம் வஸ்திரங்கள் எல்லாம் தெரிக்கணும், அதுக்கப்புறம் ஊர்ந்து கொண்ட தாரணம், அதுக்கப்புறம் தான் ஸ்நானாங்க தர்ப்பணம் வருது. அதோட தான் ஸ்நானமே முடியுது, அது வரைக்கும் ஸ்நானமே இருக்கு. ஊர்ந்து கொண்டு ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்ணிட்டு முடிக்கணும் அப்படிதான் இன்னைக்கு மகான்கள்லாம் அப்படிதான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்நானாங்க தர்ப்பணங்கிறது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும் ஒரு காரியம் இது. அதனால அப்ப ஸ்நானாங்க தர்ப்பணத்தை பண்ணிட்டு ஸ்நான காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணம் எடுக்கோங்கிறது கூட சொல்லல. திருமணையும் விட்டுருந்து அதுக்கப்புறம் தான் ஸ்நானாங்க தர்ப்பணம் பண்றதுக்கான தகுதி தரணும்னா கூட அந்த யோகியதை கூட திருமணோடு இருந்துதான் பண்ணணும், இல்லாம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதனால அந்த அளவு யோகியதையை கொடுக்கறதான் இந்த திருமணங்கள். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு, யஜ்ஞம் தானம் தபஸ் ஹோமம் போஜனம் பித்ருதர்ப்பணம் எல்லாமே ஊர்ந்து கொண்டு இல்லாவிட்டால் வீடாகிவிடும் அப்படின்றார். மொத்தத்தையும் சொல்லிட்டார். கடைசியே ரெண்டு ரொம்ப முக்கியம், யஜ்ஞம் தானம் தபஸ் ஹோமம் தான் நமக்கு இருக்கட்டும், போஜனம் ஒண்ணு சொல்லியிருக்க சாப்பிடறதுக்கு கூட தேவைதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்க. இது நம்ம பசங்களுக்கு எல்லாம் பண்ற வழக்கம், பசங்கள்லாம் என்ன கேட்டா உபநயனம் ஆகாத பசங்கள்லாம் இருக்க இல்லையா, அவன்லாம் கூட குழந்தைய போய் நெத்தி கட்டின்னு வரா அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு பெரிய வரலாறு இருக்கா. அதனால போஜனத்துக்கு முன்னாடி நெத்தி கட்டி குளிச்சுட்டு நெத்தி கட்டின் வா அப்படின்னு சொல்ல இல்லையோ. அதனால போஜனத்துக்கு கூட பசங்கள் வந்து பெரிய அனுஷ்டானம் எதுவும் பண்ணாது, அது வயசு குழந்தையெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுங்களுக்கு சன்னியாந்தனமா என்ன ஒண்ணும் கிடையாது, ஒரு அனுஷ்டானமும் கிடையாது, அதுங்க பண்ற ஒரே அனுஷ்டானம் போஜனம் தானே. அந்த போஜனத்துக்கு கூட உழுந்து கொண்டோம் திருமணம் நெட்டு வச்சு போஜனம் பண்ணும்படி வழக்கப்படுத்தணுமா, ஏன்னா போஜனம் கூட நெத்தி கட்டிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அடுத்து பித்ரு தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் தான் இந்த அமாவாசை தர்ப்பணம் முதலான தர்ப்பணங்கள்லாம் பித்ரு தர்ப்பணம், அமாவாசை மாச உறுப்பு இப்படி தர்ப்பணங்கள்லாம் பித்ரு தர்ப்பணம். இது பித்ரு தர்ப்பணம் தானே, சில பேருக்கு பித்ரு தர்ப்பணம் அப்படின்னா அது ஈரத்தோட பண்ணலாம் பித்து அப்படி இல்லாம் சொல்ற அதெல்லாம் நெத்தி இல்லாமல் பண்ணலாம், ஒரு விடுவிடும் பண்ணிட்டு சுத்தமா இருந்து பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அப்படி கிடையாது. திருமணம் எடுக்கிறது தான் உண்மையிலே ஒரு சுத்தியே, அதனால எங்க போனாலும் இந்த திருமணம் எல்லாம் எடுத்துன்னு போயிடணும், எடுத்துட்டு போய் நெத்தி கட்டுண்டு அதுக்கப்புறம் தான் பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். பித்ருக்களுக்கு போய் எதுக்கு நெத்தி கட்டணும், அதுக்கு தான் நெத்தி கட்டுக்கணும் அப்படின்னு கேட்பான். உண்மையில பித்ரு தர்ப்பணங்கிறதே பித்ருக்கள் மாத்திரம் இல்ல, எந்த காரியம் பண்ணாலுமே நான் தான் பிரீத்தி அடையணும்னு திருமணம் சொல்றேன். பகவத்கீதையில கண்ணன் சொல்லும்போது யோ யார் யார் என்னென்ன அனுஷ்டானம் பண்ணாலும் உண்மையில அது எனக்கு தான் வந்து சேர்றது, அதனால நான் தான் வந்து திருப்தி அடைகிறேன், நான் தான் பலன் கொடுக்கல. அகம்ஹி சர்வ யஜ்ஞானம் போக்தாச்ச பிரபுரேவச அப்படின்னு. அதனால பித்ருக்களை குறித்து பண்ணாலுமே அதுல கண்ணன் தான் உண்மையிலேயே திருப்தி அடைவன், கிருஷ்ணன் தான் அது ஆராதனை, கிருஷ்ணன் பகவானுடைய ஆராதனை தான் அதுல திருப்தி அடைகிறவன் கிருஷ்ணன் தான். அதுல பித்ருக்கள்லாம் ஒரு துவாரமா இருக்கா, அவ வழியா போறது அது கிருஷ்ணனுக்கு போய் சேர்றது எந்த வழியா போறது அப்படின்னா தேவதைகள் வழியா போறதா இல்ல பித்ருக்கள் வழியா போறதா அப்படிங்கறதான் பிரச்சனை. பித்ருக்கள் வழியா போறது இது அதான் கிருஷ்ணனுக்கு தானே பிரீதி, அதனால கிருஷ்ணனுக்காக உட்பட எல்லா காரியங்களுக்குமே ஊர்துகொண்ட தாரணம் முக்கியமாச்சு அப்படிங்கறத பிரம்மா இது உதாரணம் சொல்றது. பிரம்மாண்ட புராணம் சொல்ற இன்னொரு விஷயம், பிரம்மரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி நாலு ஆசிரமம் எல்லாரும் ஊர்துகொண்டத்தை கட்டாயம் தரிக்க வேண்டும். நாலு ஆசிரமத்தை பிரம்மச்சாரி கிரகஸ்தன் எல்லாருமே சொல்லியிருக்கார். ஏன்னா சில பேருக்கு இந்த சன்னியாசிக்கெல்லாம் அவளை சன்னியாசாசிரமத்துல எல்லாத்தையும் கடந்து இருக்கு அப்படின்னால இருந்தாலும் இல்ல இல்லாட்டாலும் பரவாயில்லன்னா அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட புராணம். அடுத்து சீனார்தீயம், சீனார்தீயத்துல என்ன சொல்லிட்டோம்னா, பாபம் செய்பவர்களின் எந்த புண்ணும் ஊர்துமாக அழைத்து செல்கிறதோ அதுக்கு ஊர்தும் உண்டம் என்று பெயர். இது அழகான விஷயம். ஊர்தும் உண்டம் ஏன் இதுக்கு பெயர் வந்தது அப்படின்னு கேட்டானா, முதல்ல நான் சொல்ல ஊர்தம்னா மேல நோக்கி இருக்கணும், கீழே ஆரம்பிச்சு மேல இருக்கிறவுடைய ஊர்தும் உண்டம் அப்படின்னு. ஆனா இந்த இந்த நார்வீகத்துல அப்படி அந்த காரணம் சொல்லல, இது வந்து எந்த மனுஷனை மேல நோக்கி அழைத்துன்னு போறதான், இது அவன் கீழே வந்து அதோ கதிக்கெல்லாம் போகாமல் நல்ல கதி உயர்ந்த கதிக்கு போகணும், தாழ்ந்த கதிக்கு போகக்கூடாது. எது உயர்ந்த கதிக்கு அழிச்சுன்னு போறதோ அதுதான் ஊர்து கொண்டோம், மேல நோக்கி நம்ம அழிச்சுன்னு போகுது அதுக்கு ஊர்து கொண்டோம். இது வந்து குரத்தாழ்வான் கூட சாதிச்சிருக்கேன் இந்த விஷயத்த. குரத்தாழ்வான் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் சேவிக்கும் போது வரதராஜ பெருமாளுடைய நெத்தியில வந்து ஊர்து கொண்டம் இருக்கு, அவர் வந்து கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல் நோக்கி பெருமாளே எட்டுன்னு இருக்கார். ஆழ்வானுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், நம்மளால தான் ஊர்து கொண்டம் எட்டுக்கணும், பெருமாள் போய் எதுக்கு எட்டுன்னு இருக்காரு, அவர் கூட சாஸ்திரங்கள்ல அனுஷ்டானங்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனா பெருமாளுக்கே எட்டு வச்சிருந்தார். இப்போ பெருமாள் இதுக்கு உருந்து உருந்து வச்சுட்டு இருக்காரு, அதுக்கு என்ன தாற்பயம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அதே அழகாக வந்து சொல்றேன், பெருமாள் எதுக்கு ஆட்டின் இருக்காரு அப்படின்னா, நீங்க என்கிட்ட வந்து சேவிச்சுக்கோன்னா உங்களை இந்த மாதிரி தான் நான் மேல கூட்டுன்னு போவேன் அப்படிங்கிற, கீழே இருந்து அனுப்பிச்சு எப்படி மேல போறதோ அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நான் உங்களை மேல அழிச்சுட்டு போவேன் அப்படிங்கறத பெருமாள் காமிக்கிறாராம் இது மூலம். அதே நாம நெத்தி கெட்டுக்கிறதுங்கிறது நம்மள கீழே இருக்கக்கூடிய நம்மள சம்சாரத்துல இருக்கக்கூடிய நம்மள கீழே அப்படின்னா அந்த சம்சாரத்துல, இது வந்து நம்மள மேல அப்படிங்கிறதா மேல சீவி கொண்டு, ஆனா சம்சாரத்துல கீழே இருக்கக்கூடிய நம்மளால இந்த கர்மத்திலிருந்து விடுபட்டு நம்ம மேல் நோக்கி ஐஷன் போற அப்படின்னாலதான் இதுக்கு ஊர்து குன்றம் அப்படின்னு, ஊர்து லோகத்தை கொடுக்கக்கூடிய குன்றம் ஊர்து குன்றம் அப்படின்னா வியாக்கியானம் பண்ணிடுற ரொம்ப அழகா. இதே மாதிரி பல விதமான வசனங்கள், அதனால வைதிக கர்மங்களுக்கு ஒரு எப்படி வந்து எப்படியோ உயிரம் அப்படிங்கிற அங்கமா இருக்கும், புழல் எப்படி அங்கமா இருக்கும், சிகை இப்படி அங்கமா இருக்கும், அந்த மாதிரி ஊர்து குன்றம் சொல்ல போனா அது ரெண்டு காட்டிலுமே முக்கியமான அங்கமா இருக்கு. இந்த ஊர்து குன்றம்ங்கிறது ரெண்டு காட்டில் முக்கிய மாத்திரம் இல்லை, ரெண்டு காட்டில் சுலபமா இருக்கு. இந்த ஊர்து கூட எட்டு பண்றது ரொம்ப சுலபம் இல்லை, அதனால பூனல் மாத்திரிக்கிறேன்னா கூட அதுக்கு எத்தனையோ தயார் பண்ண வேண்டியிருக்கு, இது அப்படி கிடையாது. அதனால ரொம்ப சுலபமான ஒரு அங்கமாக இது இருக்கு. அதனால சர்வ வைதிக கர்மாங்க ஊர்தம் ஒன்ற திருதி கோவிதா அப்படின்னு சாதிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதுல சில விசாரங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அது வந்து அடுத்த திருநாமத்திலிருந்து நாம பார்க்கலாம் என்ன விசாரங்கள் எப்படி வருது, இது எது கூடும் எது கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ ஆதாரமான அடிப்படை விஷயங்கள்லாம் பிரமாணங்களை கொண்டு இப்ப சொல்லி முடிச்சுட்டேன், கட்டாயம் ஊர்ந்து கொண்டு தரிக்கணும் அப்படிங்கறத இதுல இருக்கிற விசாரங்களை அடுத்த காலக்ஷேபத்துல நம்ம பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குரவே நமஹா.